இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் நெருங்கி உட்கார்ந்தா நல்லா இருக்கும். ஒரு சபையினுடைய ஒழுக்கம் வந்து இடையில கேப் இல்லாமல் உட்கார்றதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சஹாபாக்களுடைய வழிமுறை. இந்த செவத்துல சாஞ்சிருக்கிற முடியாதவங்க அப்படி சாஞ்சு உட்காந்து தப்பு இல்லை, முடிஞ்சவங்களாம் முன்னாடி வந்துருங்க. நூத்தி 90வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்தின் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவதூறுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். அதே நேரத்தில் இதற்கு முன்னாடி உள்ள வசனங்களில் சமூக அமைதிக்கு, சமுதாயத்தில் அமைதி நிலவுவதற்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன வழிவகைகள் தேவையோ அதை பற்றியெல்லாம் சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதே சமூக அமைதிக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அது என்ன விஷயம்டா? இந்த விஷயத்தை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின் மீது செய்யக்கூடிய அவதூறு பிரச்சாரங்களினால முஸ்லீம்களே சில சமயம் குழம்பி போயிடுவாங்க. முஸ்லீம்களே சில சமயம் ஆமா கரெக்ட் தான் அவன் சொல்றது, நம்ம மார்க்கத்தில் இப்படி இருக்குதோ அப்படின்னு முஸ்லீம்களே குழம்பி போகக்கூடிய அளவுக்கு இதை பற்றிய அவதூறு பிரச்சாரம் ஆரம்ப காலத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து மிக வேகமாக பரப்பப்பட்டு வந்தது. அதுதான் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இபாதத். இந்த ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத் இது என்னது? இந்த ஜிஹாதை பற்றி ஏன் இஸ்லாமிய எதிரிகள் இவ்வளவு அவதூறு பரப்புறாங்க? எந்த அளவுக்கு இந்த அவதூறு மக்களுக்கு மத்தியில் ஊடுருவி போச்சுண்டா, முஸ்லீம்களே சில சமயம் குழம்பி போயிடுவாங்க. ஆமா ஆமா ஜிஹாதுங்கிறது தீவிரவாதமா இருக்குமோ, ஜிஹாதுங்கிறது தீவிரவாதத்தை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி இருக்குமோ, சில சமயம் பார்த்தா எது பார்த்தாலும் அங்க டமாலுங்குது, இங்க டுமீலுங்குது, குண்டு வெடிக்குது, எது பார்த்தாலும் நம்ம பசங்க பேர் தான் வருது, எங்கேயாவது குண்டு வெடிச்சு ரெண்டு முஸ்லீம்கள் பேர் வந்தவொடனே நம்ம ஆளுங்க ஏன் சார் நம்ம பசங்க கையும் கலைச்சு சும்மா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த ஜிஹாத் என்பது சில சமயங்களிலே தவறாக புரியப்பட்டிருக்கிறது, சில சமயங்களிலே பல சமயங்களிலே தவறாக பரப்பப்பட்டிருக்கிறது, அவதூறு பரப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஜிஹாத் என்று இஸ்லாத்தில் உண்டா? ஜிஹாதுங்கிறது இஸ்லாத்தில் அவசியமா? அந்த ஜிஹாத ஒரு முஸ்லீம் நம்பித்தான் ஆகணுமா, செஞ்சுத்தான் ஆகணுமா, செய்யலனா குற்றவாளியா, அப்படிப்பட்ட ஜிஹாதுனா என்ன என்ற போன்ற பலவிதமான சந்தேகங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஆயத்திற்கு இது பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு இறங்கிய முதல் வசனம் இது. ஏன் சொன்னா அது வரைக்கும் மக்கால மக்கத்து குறைஷிகள் முஸ்லீம்களை போட்டு கடுமையான சித்திரவதை பண்ணாங்க. கொஞ்ச நெஞ்சு சித்திரவதை அல்ல, மக்கத்து குறைஷிகள் முஸ்லீம்களை செஞ்ச சித்திரவதைகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் செஞ்ச சித்திரவதை கொஞ்ச நெஞ்சு சித்திரவதை இல்ல, அவ்வளோ தொந்தரவுகள், அவ்வளோ சித்திரவதை, உயிரோட வாழ விடல, உணவு சாப்பிட விடல, நிம்மதியா சுவாசிக்க விடல, அந்த அளவுக்கு குஃபார்கள் செஞ்ச அந்த சித்திரவதைகளுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பதில் என்னச்சுன்னா, நவியே பொறுமையாக இருங்கள், இந்த மடையர்களை பத்தி கவலைப்படாதீங்க, விட்டுத்தலுங்க, ஹல்லி வல்லி வாரித் அவங்களை விட்டுருங்க, இந்த மடையர்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க செய்யக்கூடிய உன்னதமான தாவா பணியை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருந்தானே தவிர அவங்க அடிச்சா திருப்பி அடிங்க, தங்களை தற்கா உங்களை தற்காத்துக்கிறதுக்காண்டி நீங்க அவங்களை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளோ வசனங்களோ மக்கள் இருக்கிற வரைக்கும் இறங்கல. ஆனா பொதுவா அரபு மக்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தன் அடிச்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க, உடனே திருப்பி அடிப்பாங்க. இது அரபு மக்களுடைய இயல்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு கபிலாக்கும் இன்னொரு கபிலாக்கும் பகை இருந்துச்சுன்னா அந்த பகையை ஜெனரேஷன் ஜெனரேஷனா மெயின்டைன் பண்ணுவாங்க, தலைமுறை தலைமுறையா மெயின்டைன் பண்ணுவாங்க. மௌத்தாகும் போது வசிய செய்வானா ஒரு அரபி, மௌத்தார் நேரத்தில் வசிய செய்வான தான் பிள்ளைகளை கூப்பிட்டு, டேய் அல்லாஹ் பிச்ச குடும்பத்தோட நமக்கு ஒத்தே வராது, காலகாலமா நமக்கு அவனுக்கு சண்டை தான், நான் எப்படி அதை மெயின்டைன் பண்ண அதே மாதிரி நீ மெயின்டைன் பண்ணு அப்படி சாவும் போது கூட வசிய செஞ்சு சாவான். அந்த அளவுக்கு பகையும் வெறுப்பும் மிகுந்த மக்கள். உலகத்தில் உள்ள எந்த ஆட்சியாளனும் அவருடைய ஆள தயாரா இல்ல, உலகத்தில் உள்ள எந்த ஆட்சியாளனும் அந்த காட்டரபிகளை ஆளுநர் தயாராச்சு இவ்வளவு பேர் மனுஷன் ஆள்வானா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான சுபாவம் கொண்ட அரபுகள், அரபு மக்கள், அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் வாழ்ந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அடி, ஒத, சித்திரவத, கொலை, கொல்ல, எல்லா அநியாயமும் நடக்குது, எல்லா அநியாயமும் நடக்குது. அதற்கு அம்மா ரதியல்லா, யாசிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மா ரதியல்லாஹு தந்தை ஷஹீதாக்கப்பட்டாங்க. அன்னை சுமையா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா கர்ப்பிணி பெண் மர்மஸ்தானத்தில் ஈட்டியால குத்தி ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி கடுமையான கொடூரங்கள், அநியாயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியா தொழுவதற்கு அவங்களுக்கு அனுமதி இல்ல, சஹாபாக்கள் நிம்மதியா இபாதத் செய்வதற்கு வழி இல்ல. இவ்வளவு கஷ்டங்கள்லயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படியே, நபியே நீங்க தற்காத்துக்கிறதுக்கான திருப்பி அடிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லவே இல்ல. மக்கள் இருக்கிற வரைக்கும் அது என்ன ஹிக்மத்தோ அல்லாஹ் அறிவான். மக்கள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கல, திருப்பி அடிக்கன்னு சொல்லவும் இல்லை. மதினாவுக்கு வந்த பிறகு, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இனிமே நீங்க பொறுமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் அடிச்சா திருப்பி அடிங்க, தற்காப்பு காண என்ன பண்ணுங்க, திருப்பி அடிங்க, அடிச்சா நீங்க திருப்பி அடிங்க அப்படிங்கிற முதல் வசனம் மதினாவுக்கு வந்த பிறகு இந்த வசனம் தான் இறங்கிச்சு. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வக்காத்திலு ஃபி ஸபீலில்லாஹ், நபியே அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு கொள்ளுங்கள், போரிடுங்கள், போரிட்டு கொள்ளுங்கள். யார? அல்லதீன யுகாத்திலுனக்கும், உங்களோடு யார் போரிடுகிறார்களோ, உங்களோட யார் போரிடுறாங்களோ, உங்களோட யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவர்களோடு நீங்களும் போரிடுங்கள், தவறு கிடையாது. ஒலா தாத்தது, ஆனா எக்காரணத்தை கொண்டோம் வரம்பு மீறாதீங்க. அவன் ஒரு அடி அடிச்சா நீ பத்து அடி அடிக்காதீங்க, ஒரு அடி அடிச்சா பத்தடி அடிக்காதீங்க, வரம்பு மீறாதீங்க. அவங்க எப்படி போராடுறாங்க, போரிட வந்தாங்கன்னா நீங்களும் திருப்பி போரிடுங்கள். ஏனென்றால் இன்னல்லாஹ யுஹிப் லா யுஹிப்புல் முஅத்ததீன், அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை ஒருபோது விரும்ப மாட்டான் அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அரபி சகோதரர்களே, இங்க நமக்கு பார்க்கணும், அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம்ங்கிறது, இஸ்லாம்னால என்ன அர்த்தங்க, இஸ்லாம் என்ன அர்த்தம், பீஸ், சாந்தி, சமாதானம், அமைதி அப்படின்னு அர்த்தம். அப்ப அமைதியை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம், பீஸ பத்தி சொல்லக்கூடிய மார்க்கம், சாந்தி சமாதானத்தை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் ஏன் திருப்பி அடிங்கன்னு சொல்லுது, ஏன் வெட்டுங்க கொள்ளுங்கன்னு சொல்லுது? இது முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. நீ இஸ்லாம்ங்கிறது அப்ப பேரளவு தானா, அமைதி சாந்தி பீஸ்ங்கிறதுலாம் வெறும் பேரளவு தானா, அமைதின்னு பேர் வச்சுட்டு நீங்க இப்படி ஒரே வெட்டு குத்து கொலை போர்க்களம் இப்படியே வருது, இது முறையா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு ஆயிரம் ஆயிரம் கேள்வி இஸ்லாத்துக்கு முன்னாடி இருக்கும். அருமை சகோதரர் ஒன்னு புரிஞ்சுக்கங்க, அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏன் போர் கடமையாக்கப்படுச்சுங்கிறது காரணம் சொல்றான். ஒரு விஷயத்தை உண்மையா புரிஞ்சுக்கணும், இந்த பூமி, இந்த வானம், இவை இரண்டையும் படைச்சது யாருங்க, அல்லாஹ். இவற்றில் உள்ளவற்றை படைச்சது யாரு, காற்று, தண்ணீர், மழை, கடல், திடல், மலைகள், ஆயம், கிரகணங்கள், பறவைகள், ஊர்வன, இவை அனைத்தையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அப்ப யாருக்கு சொந்தம் எல்லாமே, படைச்ச அல்லாஹ்வுக்கு சொந்தம், படைச்ச அல்லாஹ்வுக்கு சொந்தம். இதுல எவனுமே உரிமை கோர முடியாது, நான் தான் படைச்சேன்னு சொல்லி யாரும் உரிமை கோர முடியாது. இல்ல இல்ல, வானத்தை மட்டும் அல்லாஹ் படைச்சான், பூமியை நான் தான் படைச்சேன், இல்ல வானத்தை அல்லாஹ் படைச்சான், அதில் உள்ள கிரகங்களை பிளானட்ஸ் நான் தான் படைச்சேன், யாரும் உரிமை கோர முடியாது. இன்னைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் கூட, இந்த படைப்புகள் எல்லாம் அவைகளா உருவாகினா சொல்றது தவிர யாருமே அதுக்கு சொந்த கோரல. நல்லா கவனிங்க, இந்து மதத்தில் யாருமே வந்து மழைக்கு வர்ண பகவான் சொன்னா மழையை வந்து வர்ண பகவான் மெயின்டைன் பண்றான்னு சொல்றாங்க தவிர, வர்ண பகவான் மழையை படைச்சான்னு யாரும் சொல்றது இல்லை, வர்ண பகவான் மழையை படைச்சான்னு யாரும் சொல்றது இல்லை. அதே மாதிரி எந்த ஒன்றையுமே வந்து எந்த மதத்திலே வர, கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இந்து மதமா இருக்கட்டும், ஜெயின மதமா இருக்கட்டும், சீக்கிய மதமா இருக்கட்டும், எந்த மதத்திலுமே படைப்பு, கிரியேஷன், இது யாருக்கு சொந்தங்கிறத பத்தி எந்த மதத்திலுமே சொல்றது கிடையாது. எந்த மதத்திலே பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தார், எங்கேயுமே பைபிள் வசனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து காற்றை படைத்தார், நீரை படைத்தார், மழையை பொழிவித்தார், கிரகணங்களை படைத்தார், எங்கேயுமே சொல்ல முடியாது. யாருமே சொல்றதும் கிடையாது, கிளைம் பண்றதும் கிடையாது. ஏன்னா எங்கேயுமே வந்து எல்லாமே வந்து இஸ்லாத்தை பேசிக் பண்ணி அதுல இருந்து பிரிஞ்சு போனதுதான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த உலகை படைத்தது, பரிபாலிப்பது, இந்த உலகத்தில் அனைத்து படைப்பினங்களுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருத்தன் தான். அல்லாஹ்தான் உலகில் அனைத்துக்குமே சொந்தக்காரன். அப்ப எல்லாத்துக்குமே சொந்தக்காரன் அல்லாங்கும் பொழுது, எல்லாத்துக்குமே சொந்தக்காரன் அல்லாங்கும் பொழுது, நல்லா கவனிங்க சகோதரர்களே, அந்த அல்லாஹ் படைத்த, அந்த அல்லாஹ் படைத்த தண்ணீரோட சுவாசிக்கிறான், அந்த அல்லாஹ் படைத்த தண்ணீரை குடிச்சுக்கிறான், அல்லாஹ் படைத்த காற்றை சுவாசிச்சுக்கிறான், அல்லாஹ் படைத்த உணவை சாப்பிட்டுக்கிறான், அல்லாஹ் கொடுக்கிற மழையை வாங்கிக்கிறான், அல்லாஹ் படைத்த உலகத்தை இருந்துக்கிறான், எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நான் அல்லாஹ் வணங்க மாட்டேங்கிறான், அல்லாஹ் தர மற்ற தெய்வம் இருக்காங்கன்றான், அல்ல அல்லானே உனக்கு கிடையாதுங்கிறான், உனக்கு குஃபர் செய்யறான், அல்ல ஷிர்க் செய்யறான். குஃபர்னா நிராகரிப்பது, அல்லாவே கிடையாது, அல்லாஹ்வுத்தெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது குஃபர். அல்லாஹோட மற்ற தெய்வங்களை வணங்குறது ஷிர்க், இணை வைப்பு. அப்ப இந்த மாதிரி குஃபர் ஷிர்க்ல ஒருத்தன் மூழ்கி இருந்தாண்டா, இப்ப அல்லாஹ்வுடைய ட்ரீட்மெண்ட் என்ன? நான் படைச்ச உலகத்தில் இருக்கிற, நான் கொடுத்த காத்து சுவாசிக்கிறேன், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறேன், நான் கொடுக்கிற உணவை சாப்பிடுறேன், நான் படைச்ச வீட்டில் இருக்கிறேன், நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன், எல்லாமே நான் கொடுத்தது, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு நன்றி கிட்டத்தனமா நடக்கிறியப்பா. ஒரு பிரபலமான ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மாதா தரவுன இதாரா அதுக்கும் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க, உங்களுடைய வீட்டில் உங்களுடைய படுக்கையில் உங்களுடைய மனைவியோடு வேறொரு ஆண் இருக்கின்றார், உங்க வீட்டில் உங்களுடைய படுக்கையில் உங்களுடைய மனைவியோடு வேறொரு ஆண் இருக்கின்றார், அப்ப உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? சஹாபாக்கெல்லாம் நேரம் சொல்ல குதிக்கிறாங்க. ஹாலித் பின் வலித் ரதியல்லாஹு தெரிஞ்சாங்க, வமா யு கல்லிமா இல்லா ஹாத சைஃப் யா ரசூலல்லாஹ், இது என்ன விசாரணை, என்கொயரியா, ஒரே போடு, இந்த வால் தான் பேசும் யா ரசூலல்லாஹ், இன்னொன்னு கூப்பிட்டு எதுக்கு வந்த, ஏன் வந்த, எத்தனை நாள் வந்துட்டு இருக்கிற, இது எத்தனை நாள் தொடருது, இந்த என்கொயரிலாம் கிடையாது, ஒரே போடு, இந்த வால் தான் பேசும் யா ரசூலல்லாஹ். ஹாலித் பின் வலித் ரதியல்லாஹு சொன்னாங்க, அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹு அகையர் மின்க யா ஹாலித், வல்லாஹு அகையர் மின்க யா ஹாலித், ஹாலிதே உன்னை விட அல்லாஹ் ரோஷக்காரன், நீ ரோஷப்படுற, உன்னுடைய மனைவியோட இன்னொரு ஆனந்தோ என்னால முடியாது, என் ரோஷங்கிற உன்னை விட அல்லாஹ் ரோஷக்காரன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மனைவி உனக்கு சொந்தமான, உனக்கு அவளுக்கு என்ன தொடர்பு, உனக்கும் மனைவிக்கு என்ன தொடர்பு, நேத்து வர அவ யாரோ நீ யாரோ, ஒரு நிக்காங்கிற ஒரு ஒப்பந்தத்தினால உனக்கு சொந்தமாயிட்டா, அந்த மனைவி உனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு மட்டும்தான் மனைவியா இருக்கணும், உனக்கு மட்டும்தான் விசுவாசமா இருக்கணும், உனக்கு மட்டும்தான் நம்பிக்கையா இருக்கணும், அந்த மனைவி நீ கொடுக்குற சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, நீ கொடுத்த வீட்டில் உட்காந்துட்டு ரசிச்சுக்கிட்டு, நீ கொடுத்த சாதனங்களை பயன்படுத்திக்கிட்டு, உன்னுடைய செல்வத்தை அனுபவிச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, உன்னுடைய இடத்துல இன்னொரு ஆணை வச்சா நீ சகிச்சுப்பியா? நீ சகிச்சுக்க மாட்டேங்கிறியே. உன்னை படைத்து தாயுடைய வயிற்றிலேயே உனக்கு கருவிலேயே உனக்கு உணவளித்து, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியான பிறகு உனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, அற்புதமான உடல் உறுப்புகளை கொடுத்து, எந்த உறுப்பு எந்த குறையும் இல்லாம ராகத்தான வாழ்க்கையை கொடுத்து, நல்ல சுவாசிக்கிற தன்மை, பார்க்கிற தன்மை, சாப்பிடுற தன்மை, கேட்கிற தன்மை, எல்லா தன்மையும் கொடுத்து, உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் கொடுத்த எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கிட்டு அவனுடைய இடத்துல இன்னத்தனை வச்சா அவன் எப்படிப்பா பொறுத்துப்பான்? உன்னை விட அல்லாஹ் ரோஷக்காரன் அப்படின்னாங்க. இங்க நம்ம அதைத்தான் பார்க்கணும். அப்படி அல்லாஹ் படத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு ஒருத்தன் அல்லாவே இல்லைங்கிறான், அல்லது அல்லாஹோட இன்னொரு தெய்வம் இருக்குதுங்கிறான், அப்ப இவங்களோட அல்லாஹுடைய டீலிங் எப்படி இருக்கும், அல்லாஹுடைய நடைமுறை இவங்களோட எப்படி இருக்கும்? இதுதான் அல்லாஹ் சொல்றான், இதுதான் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் வாழவே தகுதியற்றவர்கள், உலகத்தில் வாழவே கூடாது, உலகத்தில் வாழ்ந்தா அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா மட்டும்தான் இருக்கணும், ஏற்றுக்கொள்ள உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அவனுக்கு உரிமை உண்டு, அவன் சேத்த வழி எடுத்துட்டான், அவனை என்ன நிராகரிக்கிறான், இருந்துட்டு போட்டோம், துனியால வாழ்ந்துட்டு போட்டோம், என்ன நிராகரிச்சே இருந்துட்டு போட்டோம், என்ன மறுத்தே இருந்துட்டு போட்டோம், நான் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோம், என்னோட இன்னொரு தெய்வத்தை இட்டு கட்டட்டும் எல்லாம் செய்யட்டும், ஆனால் அவன் என்னுடைய ஏகத்துவத்தை விட அவனுடைய ஷிர்க்கு மிகைத்து விடக்கூடாது. அவ்வளோ வாழ்ந்துட்டு போட்டோம், தப்பில்லை, வாழ விடுங்க அவனை, ஆனால் அந்த சக்தி மிகச்சிடக்கூடாது. மிகைக்க கூடிய சக்தி கலிமத்துல்லா ஹியல் அவுலியா, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒன்றுதான், அதுதான் உயர்ந்திருக்கணும். ஏன் பூமி, ஏன் துனியா, ஏன் காத்து, ஏன் தண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு அவன் மேய்ச்சிருக்கலாமா? அவன் என்னுடைய மார்க்கு தடைப்படலாமா? என்னுடைய தௌஹீதுக்கு தடைப்படலாமா? என்னுடைய ஏகத்துவத்துக்கு தடைப்படலாமா? அந்த நிலை வரக்கூடாது. உயிரோட வாழ்றானா, வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனால் மிகைத்திருப்பது ஈமான் தான் மிகைத்திருக்க வேண்டும். என்னுடைய ஏகத்துவம் தான் மிகைத்திருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தை தான் மிகைத்திருக்க வேண்டும். அதுதான் ஆட்சி செய்ய வேண்டும். அதுதான் அதிகாரம் செய்ய வேண்டும். ஷிர்கு குஃப்ரு போன்ற பாத்திலான கொள்கையில கிடக்கிறவன் என்னுடைய சோத்தை தின்னுபிட்டு, என்னுடைய ரிசுக்கை தின்னுபிட்டு, என்னுடைய தண்ணியை குடிச்சுபிட்டு, என்னுடைய காத்த அனுபவிச்சுபிட்டு எனக்கு மாற்றம் செய்யறானா? செஞ்சுட்டு போட்டோம், மறுமையில் நான் பிடிச்சுக்கிறேன். ஆனால் அவன் மிகச்சிடக்கூடாது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வகாத்திலுஹும், நீங்கள் அவர்களோடு போராடுங்கள். ஹத்தா லா தகூன ஃபித்னத்தும், உலகத்தில் குழப்பம் என்பது வரக்கூடாது. உலகத்தில் இந்த சிஸ்டம் தெளிவா இருக்கணும். நீ வாழ்றியா, வாழ்ந்துட்டு போ, உனக்கு உரிமை இருக்குது. உனக்கு கத்திய காட்டி மிரட்டி கலிமா சொல்லு இஸ்லாத்துக்கு வா அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் ஏத்துக்க அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீ மறுக்கிறியா, மறுத்துட்டு போ. இணை வைக்கிறே இணை வச்சுட்டு போ. அல்லாஹ் எதுக்கு மருமை வச்சிருக்கணும்? அங்க உனக்கு கட்டி வச்சு சாத்த போறான். ஆனா இங்க உட்காந்துக்கிட்டு வியாக்கியானம் பேசிட்டு கூடாது. அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவனுக்கு நீ இடையூறு செய்யக்கூடாது. உன்னுடைய ஷிர்கித்தன வார்த்தை உயரக்கூடாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை மட்டும்தான் உயர்ந்திருக்க வேண்டும். ஏய், இது என்னுடைய பூமிப்பா, இது என்னுடைய பூமி, இந்த உலகம் என்னுடைய உலகம், இந்த வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, இது எல்லாமே என்னுடையது. ஏன் சொத்துல உட்கார்ந்துகிட்டு, எனக்கு சொந்தமான இடத்துல உட்கார்ந்துகிட்டு நீ என்ன மறுக்கிறியா, மறுத்துட்டு போ. ஆனா மிகச்சிடக்கூடாது. இதுதாங்க அல்லாஹ்வுடைய கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அப்படி அந்த பாத்திலான சக்திகள் மிகைத்து, பாத்திலான சக்திகள் மிகைத்து அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கு தடையாக வருவார்களே ஆனால், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை அழிப்பதற்கு திட்டமிடுவார்களே ஆனால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒழிப்பதற்கு பயிற்சி எடுப்பார்களே ஆனால், அப்ப நீங்க விடாதீங்க, அப்ப நீங்க விடாதீங்க. ஏன்னா நீங்க என்னுடைய ஹலீஃபாக்கள். இதுகால ரப்புகளில் மலாயிக்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, என்னுடைய ஹலீஃபாவை பூமியில படைக்க போயிருந்த மலக்கு மேல சொன்னா, மனிதர்கள் எல்லாம் மூமிங்கள் எல்லாம் பூமியில அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்கள், பிரதிநிதிகள். அப்ப என்னுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய இந்த மூமிங்களே, நீங்க அந்த ஷிர்கியத்தான குஃப்ரியத்தான சக்திகள் தலை தூக்குவதற்கும், அவர்கள் ஈமானுக்கு தடை போடுவதற்கும், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கு தடை போடுவதற்கும் நீங்கள் உடந்தே இருந்திடக்கூடாது. என்ன நோக்கம் அல்லாஹ் சொல்ல பாருங்க, லா தக்கூன ஃபித்னத்துன், உலகத்தில் குழப்பம் இருக்கக்கூடாது. ஓ எக்கூன தீனுல் இல்லா, மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற நிலை உருவாகும் வரை நீங்கள் போராடுங்கள் அப்படிங்கிறோம். அருமை சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போராடுதுங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் என்ன சொல்றான், ஒலா தாத்ததவ், வரம்பு மீறாதீங்க, வரம்பு மீறாதீங்க. வரம்பு மீறதுனா என்ன, அவன் பாவம் அல்லான்னு இருக்கிறான், அவனை போய் அடிக்காத. யாரு, நிராகரிப்பாளனாவே இருக்கட்டும், இணை வைக்கிறவனாவே இருக்கட்டும், ஷிர்க் குஃப்ர் செய்யறவனாவே இருக்கட்டும், அவன் பாட்டுக்கு வேலையை பாக்குறான். ஏதோ அவன் சிலையை நாலு சிலையை வச்சு அதுக்கு பாவம் அவனால முடிஞ்ச அளவுக்கு விதவிதமா கற்பனை பண்றான். கற்பனை பண்ணி அதுக்கு தும்பிக்கையை வைக்கிறான், கையை வைக்கிறான், காலை வைக்கிறான், உடம்பு யானை தலையை வைக்கிறான், தலை யானை தலையை வைக்கிறான், உடம்பு மனசு உடம்பை வைக்கிறான், என்னத்தையும் அவன் பண்ணிட்டு போறான். விட்டுரு, அவன் மிகைத்தால் அவன் விடக்கூடாது. ஒலா தாத்ததும், வரம்பு மீறாதீர்கள். அவன் வணங்குறாங்கிறதுக்காண்டி அவனோட சண்டைக்கு போகாதீங்க, அவன் வணங்குறாங்கிறதுக்கான சண்டைக்கு போகாதீங்க, வரம்பு மீறாதீங்க. அவன் வணங்கட்டும், அல்லாஹ் நிராகரிக்கட்டும், மறுக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் மிகைப்பு என்பது, உயர்வு என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் உயர்ந்திருக்க வேண்டும். இதுதான் ஜிஹாதினுடைய அடிப்படை நோக்கம், அடிப்படை நோக்கம். அதனால தான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போக சொல்லுவாங்க, உஹ்ருஜு பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி புறப்படுங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி புறப்படுங்க, வக்துலு ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில தைரியமா சண்டை போடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போராடுங்க. மன் கஃபர பில்லாஹ், யாரோடு, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அந்த காஃபிர்களோடு, யார் நிராகரிக்கிறார்களோ அந்த காஃபிர்களோடு போராடுங்கள். ஆனால் உலா தாத்ததவ், வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வரம்பு மீறதுனா என்ன, உலா துகுலு, உலா துகுலு, நீங்கள் என்ன சொல்லாதீங்க, ஆக்கிரமிப்பு செய்யாதீர்கள். நான் தாயா, பலம் எனக்கு தான் அப்படின்னு ஆக்கிரமிப்பு செய்யாதீங்க. ஏன் சொன்ன சகோதரர்களே, உலக வரலாறு நீங்க அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, உலக வரலாறுல எங்கேயுமே போர்ந்து வரும் பொழுது யாருடைய கை மிகைக்கிறதோ அவன் என்ன பண்ணுவான், அழிச்சாட்டியம் பண்ணுவான், அழிச்சாட்டியம் பண்ணுவான். எந்த ஒரு ஊருக்குள்ளேயும் ராணுவம் நுழைந்து அந்த ஊரை சின்னா பின்னப்படுத்தாமல் விட்டதில்லை என்று வரலாறே கிடையாது. ராணுவம் எந்த ஊர்ல புகுந்ததோ அந்த ஊரை அழிச்சு நாசமாக்கிறோம். ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். அவன் யாருடைய கை ஓக்குகிறதோ அவன் அழிச்சாட்டியம் பண்ணுவான். நபிசுலாம் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒலா தகலு, அழிச்சாட்டியம் பண்ணாதீங்க, அராஜகம் பண்ணாதீங்க, ஒலா தம்சலு, யாரை சித்திரவதை பண்ணாதீங்க, ஒலா தக்துலுல் வில்தான், குழந்தைகளை கொல்லாதீர்கள், ஒன் நிசா, பெண்களை கொல்லாதீர்கள். சஹாப சமாமி தங்களுடைய கருவறையிலே அல்லது தங்களுடைய கோயிலில் உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடிய பூசாரிகளை கொள்ளாதீர்கள். ஒலா தஹதீமு சவாமியர், கோயில்களை இடிக்காதீர்கள். சொல்ற புரியுதுங்களா? இப்ப தெரியுதா ஜிஹாத் எதுக்குன்னு சொல்லி எவ்வளவு எவ்வளவு நிபந்தனை பாருங்க. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சஹாபா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, புகாரில் ஹதீஸ்ல உள்ள ஹதீஸ் பல இடங்கள்ல வருது, பல இடங்கள்ல ஹதீஸ் வருது, திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒலா தாத்தது, வரம்பு மீறாதீர்கள், ஒலா தகலு, அழிச்சாட்டியம் செய்யாதீர்கள், ஒலா தம்சலு, யாரை சித்திரவதை பண்ணாதீங்க, ஒலா தக்துலுல் வில்தான், குழந்தைகளை கொள்ளாதீர்கள், ஒன் நிசா, பெண்களை கொள்ளாதீர்கள், ஒலா அஸ்ஹாப சவாமி, தங்களுடைய கோயிலில் உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடிய பூசாரிகளை கொள்ளாதீர்கள், ஒலா தஹதீமு சவாமி, கோயில்களை இடிக்காதீர்கள். இதை விட ஒரு நியாயமான ஒரு உண்மையான மார்க்கத்தை எங்க பார்க்க முடியும்? ஏன்னா சகோதரர்களே, உலக வரலாறுல இதுவரைக்கும் பாருங்க, எந்த பகுதியிலே ராணுவம் நுழைந்ததோ அல்லது ஆட்சி அதிகாரம் நுழைந்ததோ அவர்கள் தங்களுடைய எதிரிகளை அழித்ததாகத்தான் சரித்திரம். ஆனால் உலகத்திற்கே முன்மாதிரியாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் புனித ரமதான் மாதத்திலே வெற்றியாளராக நுழைகின்றார்கள். எந்த மக்கா இவர்களை துரத்தியதோ, எந்த மக்கா இவர்களை துரத்தியதோ ஊரை விட்டு, எந்த மக்கா இவர்களை 3 ஆண்டுகள் குழந்தைகளுக்கு பால் கிடைக்காமல், பசித்தவர்களுக்கு உணவு கிடைக்காமல் அப்படியே பாய்காட் பண்ணி வைத்திருந்ததோ, எந்த மக்கா தொழக்கூட அனுமதி இல்லாமல் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இவருடைய தோளில் கொண்டு வந்து ஒட்டக குடல சாணத்தோடு கொண்டு வைத்ததோ, எந்த மக்கா பல நாட்களுக்கு பிறகு தன்னுடைய வீட்டிலே ஒரே ஒரு முறை சமையல் செய்யும் பொழுது அந்த சமையல் உணவுக்குள் நஜிச கொண்டு போட்டதோ, எந்த மக்கா தொழுது கொண்டிருக்கும் பொழுது சஜிதாவில் இருக்கும் பொழுது துணியை முறுக்கி அப்படியே ரசூலுடைய கழுத்துல போட்டு இருக்கிறார்களோ, அந்த மக்காவுக்குள் இன்னும் எந்த மக்கா பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சுடுவெயில் மணலிலே படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சிலே பாறாங்களை தூக்கி வைத்து சித்திரவதை செய்தார்களோ, எந்த மக்கா ஹப்பாப் இப்னு அரத் ரதியல்லாஹு அன்ஹுக்கு முதுகிலே கொதிக்க கொதிக்க சூடு போட்டார்களோ, எந்த மக்கா யாசிர் ரதியல்லாஹு அன்ஹுவை 2 ஒட்டகங்களிலே அவருடைய உடலை கட்டி 2 ஆளை கிழித்து ஷஹீதாக்கியதோ, எந்த மக்கா சுமையா ரதியல்லாஹு அன்ஹு, அடுக்கிக்கிட்டே போகலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மக்காவுக்குள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி வீரராக நுழைகிறார்கள். வெற்றி வீரர்கள் நுழைறாங்க. என்ன ஆயிருக்குங்க, என்ன துவம்சம் ஆயிருக்கணும் மக்கா, என்ன சின்ன பின்னப்பட்ட மக்கா, எப்படிப்பட்ட அராஜகங்களை அவிழ்த்துட்டு இருந்தாலும் அது குறைவாகத்தான் இருந்திருக்கும் மக்கா செஞ்ச அராஜகத்துக்கு முன்னால. அந்த மக்காவுக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க, யா அஹல மக்கா லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், மக்கத்து வாசிகளே, இன்றைய தினம் உங்கள் மீது எந்த பழிவாங்குதலும் கிடையாது. சுபஹானல்லாஹ், உலகத்துக்கே சொன்ன ஒரு அற்புதமான பிரகடனம் அது, அற்புதமான பிரகடனம். லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், இந்த நாளிலே எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கை கிடையாது. மன் தஹல மசாஜ் மன் தஹல் ஹரம் ஃபஹு ஆமீன், யார் ஓடி போய் ஹரம்குள்ள நுழைஞ்சுகிறாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவர். ஒமன் தகல பைத்த அபி சுஃபியான், அபு சுஃபியான் வீட்டுக்குள்ள யார் நுழைஞ்சாங்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். யார் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். உங்களை யாரும் எதுவும் நான் செய்ய போறதில்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, இனிமேலாவது இஸ்லாத்தை ஏத்துக்குங்க, உங்களை எந்த சித்திரவதை செய்ய போறதில்லை என்று எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போர் பிரகடனம் தீவிரவாதமா? ஆனா இன்னைக்கு ராணுவம் எங்க நுழைஞ்சாலும் சரி, எந்த நாட்டுக்குள்ள, எந்த பகுதிக்குள்ள, எந்த நாட்டு ராணுவம் நுழைஞ்சாலும் சரி, அந்த பகுதியை தங்கள் எதிர்த்தவர்களை சின்னா பின்னப்படுத்தாமல் விட்டது கிடையாது. உங்களுக்கு உலக வரலாறுல ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்க தெரியல, அமைதி படையினர் படை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமைதி படைன்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு ராஜீவ்காந்தி அனுப்பினாரு அமைதி படைன்னு சொல்லி இந்தியால இருந்து. அப்ப நாங்க மதரசால ஓதிக்கிட்டு இருக்கிறோம், ஆவடி அந்த டேங்கர் ஃபேக்டரியில இருந்து பெரிய பெரிய டேங்கரா போகும் நைட்டு 12 மணிக்கு சவுண்டு. நாங்க சின்ன பிள்ளை மரசா ஓதிட்டு இருக்கோம் புந்தமல்லியில, அந்த அந்த பைபாஸ் ரோடு வழியா வந்துதான் ஏர்போர்ட்டுக்கு போகும், நின்று பாப்போம், நாங்களாம் வேடிக்கை பார்ப்போம். அந்த அமைதி படை இங்கே இருந்து அனுப்பி வச்சாரு எதுக்காக வேண்டி அங்க விடுதலை புலிகளுக்கும் சிங்கள ராணுவத்துக்கும் மத்தியில ஒரு பெரிய போர் நடக்குது. சிங்கள ராணுவ விடுதலை அப்பாவி மக்களை கொள்றாங்க, அவங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி அமைதிப்படை எங்கேயிருந்து பேசி அனுப்பி வச்சார் ராஜீவ்காந்தி. என்ன நடந்துச்சு, இந்த அமைதிப்படை அங்க போய் இறங்கின உடனே சிங்கள பெண்களையும் கற்பழித்தார்கள், தமிழ் பெண்களையும் கற்பழித்தார்கள். அவனுக்கு பொண்ணு அது சிங்களமா இருந்தானா தமிழா இருந்தா என்ன? அமைதிப்படை அங்க போய் என்ன பண்ணுச்சுங்க, சிங்கள பெண்களையும் கற்பழித்தார்கள், தமிழ் பெண்களையும் கற்பழித்தார்கள். அதனாலதான் என்ன பண்ணா, வெறி கொண்ட சிங்கள ராஜீவ்காந்திய ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல பின்னாடி அடிச்சான் துப்பாக்கி திருப்பிக்கிட்டு. கேள்விப்பட்டீங்களா சம்பவம்லாம்? ராஜீவ்காந்தி துப்பாக்கி திருப்பி அடிச்சான். ஏன், நீ அனுப்பின அமைதிப்படை எங்களுடைய இனத்து பெண்களை கற்பழித்தது. இது சிங்கள பாதிக்கப்பட்டதுனால. தமிழ் பாதிக்கப்பட்டதுனால என்ன பண்ணா, ஸ்ரீபெரும்புதூர்ல குண்டு வச்சே கொண்டுட்டான். ஏன், நீ அனுப்பிய அமைதிப்படை தான் எங்களுடைய தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்தியது. அப்ப என்னைக்கு ஒரு ராணுவம் சகோதரர்களே, இது அமைதி படைங்கிற பேர்ல போன ராணுவம், அதுவும் வேறொரு நாட்டுக்கு போன ராணுவம், வேறொரு நாட்டுக்கு போன ராணுவம், அந்த ராணுவமே இவ்வளோ பெரிய அராஜகம் செய்யும் பொழுது, இன்னைக்கு சொந்த நாட்டில் இருக்கிற ராணுவத்தை காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அங்க நடக்கிற அராஜகம் கொஞ்சம் நெஞ்ச அராஜகம் அல்ல. ஒரு சம்பவம் சொல்றேன், ரத்த கண்ணீர் வடியும். ஒரு முறை ஹரம்ல தொழுதுட்டு, காபத்துள்ள தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறேன், என் பக்கத்துல ஒருத்தர் தொழுதாரு, தொழுது சலாம் கொடுத்து பேசிக்கிறது எந்த ஊரு என்ன ஏதுங்கும் போது அவர் சொன்னாரு, நான் காஷ்மீர், ஆனா இப்ப நான் பாகிஸ்தானுக்கு போயிட்டேன், அங்க அழகா அழகான கருத்து தலப்பா கட்டியிருந்தாரு, நான் பாக்கத்தையும் அழகா வெள்ள வெளியே இருந்தாரு, பெரிய தாடி, பாக்கத்து ஒரு சீனத்தா இருந்தார் பாக்கத்துக்கு, நான் சொந்த ஊர் காஷ்மீர், நான் இப்ப பாகிஸ்தான்ல போய் செட்டில் ஆயிட்டேன் அப்படிங்களா, நீங்க எந்த ஊரு? நான் இந்தியா. இந்தியால எங்க? நான் சொன்னேன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியால எங்க? தமிழ்நாடு. தமிழ்நாடு, அச்சா அப்படின்னு சொல்லி அவர் முகமே மாறிடுச்சு, மாறி அதோட அமைதி ஆயிட்டாரு. தமிழ்நாடுன்ன உடனே முகம் அப்படியே மாறி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி ஆயிட்டாரு. அப்புறம் நான் உட்காந்து துவா செஞ்சேன், அவரும் துவா செஞ்சாரு. அப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவரு தமிழ்நாடுன்னு டக்குனு முகம் மாறி வேற ஒண்ணும் சொல்லல, ஒண்ணுமே பேசல, அப்படியே அமைதி ஆயிட்டாரு. பட் நான் அதை பார்த்துட்டேன், அவர் முகம் தமிழ் சவுத் இந்தியான்னு, சவுத் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே டக்குனு முகம் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்முனு இருந்துட்டேன். சுண்ணத்தெல்லாம் தொழுது முடிச்சுட்டு எழுச்சு கிளம்புற நேரத்தில், அச்சா பாய் அவன் நிக்கல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் முசாபா செஞ்சாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி, மைபி நிக்கல்றான் அவருக்கு சாத் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவரோட நானும் கிளம்புனேன். நடந்து போகும்போதே கேட்டேன், நான் உனக்கு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே, என்ன நல்ல கலகலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன பத்தி விசாரிச்சீங்க, உங்களை பத்தி எல்லாம் சொன்னீங்க, தமிழ்நாடுன்னு உங்க முகம் அப்படியே மாறிடுச்சு, அதுக்கப்புறம் பேச்சும் முடிச்சிட்டீங்களா, என்ன காரணம் அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு பெரிய நீண்ட பெருமூச்சோட அப்படின்ற சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி, அச்சா சோடியனா அப்படின்றாரு. எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு, அவர் சும்மா போயிருந்தாலாவது நம்ம சும்மா விட்டுருப்போம், அவர் அல்லாண்டு கண் கலங்கினோடனே இல்ல இது காரணத்தை தெரிஞ்சாகணும் அப்படின்னு, என்ன காரணம் சொல்லுங்க. அப்புறம் ஹரம் விட்டு வெளியே வந்தோம், வெளியே வந்து அந்த சஹன்ல உட்காந்துட்டோம், இது மகரிப் இல்லையா அசர்ல நினைச்சு நினைக்கிறேன், சஹன்ல உட்காந்துட்டோம். உட்கார்ந்தவொடனே, அரே பாய் ஹமாரா கிஸ்ஸா சுனியே அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சோதரில் என்ன கதைன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, நான் வந்து காஷ்மீர்ல டூரிஸ்ட் கைடா இருந்தேன், காஷ்மீர்ல டூரிஸ்ட் கைடு, டூரிஸ்ட் கைடா இருக்கிற நேரத்தில் டூரிஸ்டுகள் வருவாங்க, அவங்களுக்கு சொல்லி அதை எதை சொல்றது, அவங்களுக்கு நைட்டில் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட வந்து மது வாங்கி கேட்பாங்க, நான் பாட்டிலாம் வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு, சில சமயங்களில் பெண்கள் தேவைப்படும் அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். சொல்றாரு, நான் ஒரு பேதீனியா இருந்தேன், எனக்கு தீனும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நான் ஒரு பேதீனி, இஸ்லாத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எது ஹராம் ஹலால் பற்றி எனக்கு கவலையே இல்லை, நான் இப்படி இருந்தேன். என்னுடைய தந்தையும் அந்த அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருந்தார், அவர் தான் எனக்கு டூரிஸ்ட், ஏன்னா காஷ்மீர் வந்து டூரிஸ்ட் பிளேஸ், கைடு நிறைய இருப்பாங்க, கைடுங்கிறது அங்கே முக்கியமான அவங்க தொழில், அந்த மாதிரி நான் கைடா இருந்தேன், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், அவங்க எனக்கு காசு கொடுப்பாங்க, இதுதான் எங்க தொழிலா இருந்துச்சு. ஒரு நாள் திடுதுப்புனு எங்க வீட்டுக்குள்ள ராணுவம் நுழைஞ்சிச்சு, மிலிட்டரி நுழைஞ்சிச்சு, மிலிட்டரி நுழைஞ்சி என் அம்மாவையும் அப்பாவையும் கட்டி போட்டாங்க, என்னையும் கட்டி போட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு சகோதரி, எங்க மூணு பேருடைய கண் எதிரிலேயே என் சகோதரியை கற்பழிச்சாங்க, எங்க மூணு பேருடைய கண் எதிரிலேயே என் சகோதரி கற்பழிச்சாங்க. இதை பார்க்க முடியாத என்னுடைய தாய் அந்த சோகத்திலேயே ரெண்டு நாள்ல இறந்துட்டாங்க, என்னோட தந்தை பைத்தியம் பிடிச்ச மாதிரி வீட்டை விட்டே போயிட்டாரு, எங்க போனாருன்னு தெரியல. என் தாய் தீ, என் சகோதரி தீ குளிச்சுட்டா, சகோதரி தீ குளிச்சுட்டா, எங்க அப்பா எங்க போனான்னு தெரியல, அம்மா ரெண்டு மூணு நாள்லயே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருந்து அப்படியே மூத்தா போயிட்டாங்க. இந்த நிலையில் தான் நான் என்ன செய்யறேன்னு தெரியல, என்ன செய்யறேன்னு தெரியல. என்னை அரெஸ்ட் பண்ணி தீவிரவாதிகள் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு எங்களை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நான், எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எனக்கு இஸ்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெளியே வந்துட்டேன். அதற்கு பிறகுதான் நான் நல்ல முஸ்லீம் மக்களோட தொடர்பு ஏற்பட்டு இஸ்லாம்னா என்ன, தீன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஹாலத்துல நான் பாகிஸ்தான்ல போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க, இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அப்போ அவர் சொன்னாரு, அந்த வந்த மிலிட்டரியில உள்ளவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ் தான் பேசினாங்க. அதை பார்த்துதான் எனக்கு அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தெரிஞ்சது. அதை கண்டுதான் எனக்கு உள்ள கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே எனக்கு அது பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றாரு. எதுக்குன்னா, இதுக்கப்புறம் ரொம்ப டீட்டெயிலா பேசி வந்துருவீங்களேன், எதுக்கு சொல்றேன் சகோதரர்களே, இப்படி 1000 சம்பவங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, இது ஏதோ நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்க சந்திக்கும் போது யதார்த்தமா நடந்த சம்பவம் இது. 1000 சம்பவங்கள், இப்படிப்பட்ட 1000 சம்பவங்கள், ஒரு ராணுவ படை ஒரு ஊருக்குள்ள போந்தா அந்த பெண்களை கற்பனை, அதுல இன்னொரு வார்த்தை சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை, அந்த என் சகோதரி வந்து துடிச்சு அந்த நேரத்தில் ஓடுனா, ஓடும்போது அவன் சொன்னாங்கன்னா, காஷ்மீருடைய அழகு பெண்கள் உலகம் பூரா பேமஸ், நாங்க கையில கிடைச்சி சும்மா விடுறது நாங்க என்ன பைத்தியமான்னு கேட்டான். கிடைச்ச பிறகு விடுறது நாங்க என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி என் சகோதரி கற்பழிச்சானுங்க. சகோதரர்களே, இந்த மாதிரி 1000 சம்பவங்கள், ஏன் சொன்னா இந்த தீவிரவாதத்திற்கு முன்பாக, இத்தகைய தீவிரவாதம், இந்த தீவிரவாதத்துக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பிரகடனம் பண்றாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் யோம், மக்களே உங்கள் மீது எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கை கிடையாது, எது நடவடிக்கை கிடையாது என்று சொன்னார்களே, இது தீவிரவாதமா, இது தீவிரவாதமா? அன்பு சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானத்துல சொல்றான், அவன் மிகைத்தால் தான், உங்களோடு யார் போரிடுகிறார்களோ அவர்களோடு மட்டும் நீங்கள் போராடுங்கள். அப்பாய் மக்களை கொள்ளாதீங்க. அவன் முஷ்ரிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் காஃபிரா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சிலை வணங்கினாலும் பரவாயில்ல, அப்பாவிகளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. அவங்க அப்பாவிகள், அவர்களுக்கு செய்ய வேண்டியது தாவா செய்யுங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. அவன் நிராகரிச்சிட்டான்னு சொன்னா அதுக்காக எனக்கு வெட்டாதீங்க, சண்டை போடாதீங்க, அவனை விட்டுருங்க, அவன் பாதையில மறுமையில் என்கிட்ட நான் பாத்துக்கிறேன். நீங்கள் யாரோட போராட தயாரா இருக்க வேண்டும் என்றால், உங்களை யார் எதிரிகளா நினைத்து உங்களை கொல்லணும், இஸ்லாத்தை அழிக்கணும் அப்படின்னு திட்டமிடுகின்றனோ அவர்களை எதிர்த்து நீங்கள் சண்டையிடத்தான் செய்ய வேண்டும், போராடத்தான் வேணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, ஒரு முறை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யுகாத்தில் சுஜாதன், ஒரு மனிதர் போராடுறார் போர்க்களத்தில், எதுக்குன்னா தான் ஒரு பெரிய வீரன் காட்டுறதுக்காண்டி, பெரிய வீரன் காட்டுறதுக்காண்டி அப்படி பாஞ்சு பாஞ்சு போராடுறாரு. அவரோட வீரத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எப்படிப்பட்ட வீரம்பா அப்படின்னு தன்னுடைய வீரத்தை காட்டுறதுக்காண்டி போராடுறாரு. இன்னொருத்தர் ஹமியத்தன், அது அப்படியே கலாச்சாரங்க, சண்டை போடுறது எங்களோட ரத்தத்தோட ஊறி போடுது, சண்டை போடாட்டா சின்ன சாப்பாடு சமைக்காது எங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டி, அந்த கலாச்சார அடிப்படையில சண்டை போடுறாரு. இன்னொருத்தர் துகாத்தில் ரியான், மற்றவர்கள் காட்டுவதற்காண்டி சண்டை போடுறாரு, நானும் சண்டை போடுறேன் காட்டுறதுக்காண்டி சண்டை போடுறாரு. ஐயு தாலிக ஃபி ஸபீல் இல்லா, இந்த மூவரில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகிறார்? ஒருத்தர் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக, இன்னொருத்தர் அப்படியே கலாச்சாரம் சண்டை போட்டே பழக்கம் அவருக்கு அதுக்காண்டி போடுறாரு, இன்னொருத்தர் எல்லாருக்கும் காட்டுறதுக்காண்டி வந்தா காட்டுறதுக்காண்டி போராடுறாரு. இந்த மூவரில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டவர் ஆவார்? சொன்னாங்க, மன் காத்தலி தக்கூன கலிமத்துல்லாஹி அல்யா, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காண்டி யார் போராடுகிறாரோ அவர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில போராடுபவரார் ஆவார். அப்ப ஜிஹாதுடைய நோக்கம் என்ன, கித்தாலுடைய நோக்கம் என்ன, போர்க்களத்தினுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தை அதுதான் மேய்த்திருக்க வேண்டும். ஏன், இந்த பூமி அல்லாஹ்வுக்குரியது, இந்த வானம் அல்லாஹ்வுக்குரியது, இந்த எல்லா விதமான ஞாபகத்துக்கு அல்லாஹ்வுக்குரியது. இங்க உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தலை தூக்க விட மாட்டேன், அல்லாஹ்வுடைய தீன தலை தூக்க விட மாட்டேன், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை நான் உயர விட மாட்டேன், வளர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நான் உன்னோட போராடுவேன், அவர்களோட போராட வேண்டும். அவன் சிறுக்கு செய்யறான், குஃபர் செய்யறான், அவன் விளவெல்லாம் வணங்கிட்டு போறான், அவனை ஒண்ணும் செய்யாதீங்க அப்பாவிய அல்லான்னு விட்டுருக்க. உங்களை யார் எதிர்க்கிறார்களோ, உங்களை யார் திட்டமிடுகிறார்களோ கொள்வதற்கு, அவர்களை மட்டும் நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் அப்படிங்கிறான். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்துல சூரத் தௌபால வஅஇதுலஹும் மஸ்தத்தஅதும் வஅஇதுலஹும் மஸ்தத்தஅதும் மின் குவத்தின் வ மின் ரிபாத்தில் கைலி துருஹிபூன அதுவக்கும் அது அல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய ஆற்றலையும் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வாய்துலக மஸ்தத்தாத்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு சக்திகளையும் ஆற்றலையும் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக? துருகி பூனபிக அது அல்லாஹையும் அதுவாக்கும் உங்களுடைய எதிரிகளையும் அல்லாவுடைய எதிரிகளையும் பயமுறுத்துவதற்கு. அவனுக்கு தைரியம் வரக்கூடாது. உங்களுடைய எதிரி அல்லாவுடைய எதிரி யார் இருக்கிறானோ அவனுக்கு தைரியம் வரக்கூடாது. எப்ப வேணாலும் முஸ்லீம்களை அடிக்கலாம், முஸ்லீம்களை கொல்லலாம், முஸ்லீம்களை தலதூக்க விடக்கூடாது என்ற தைரியம் அவனுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாவுடைய வசனம் அருமை சகோதரர்களே, அல்லாவுடைய தீன் அல் இஸ்லாம் உலகத்தில் அமைதியை நிலைபெற செய்வதற்காக. இலக்கும் தீனுக்கு ஒளியது. நீ உன் கடவுளை வணங்கிக்கப்பா, நான் என் கடவுளை வணங்கிட்டு போறேன். நீ உன் மார்க்கத்தை பின்பற்று, நான் என் மார்க்கத்தை பின்பற்றேன். ஆ, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தாவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஏத்துக்கிறியா ஏத்துக்கலையா உன் விருப்பம். ஆனால் எங்களுடைய மார்க்கம் உயரக்கூடாது வளரக்கூடாது நினைச்சு நினைச்சுக்க, அப்ப நான் சும்மா விட மாட்டோம். இதுதான் ஜிஹாதுடைய கான்செப்ட். இத்தகைய ஜிஹாத் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதுல கடமையாக்கப்பட்டிருக்கிறது. குதிபா அலைக்குமுல் கித்தால் அடுத்த வசனங்கள் வருது. குதிபா அலைக்குமுல் கித்தால் ஓஹுவ குருஹுலக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் யாருக்கா இனிப்பா இருக்குமா? தொழுவுறது கூட இனிப்பா இருக்கும். நமக்கு நோம்புக்குற இதை வச்சுட்டு போயிடலாம், ஹஜ்ஜு புராய் செஞ்சுடலாம். ஜிஹாதா என்ன சார் நீங்க வேற போட்டுக்கிட்டு, ஏதோ ரமதான்ல பொழுது போகல, தராய் துள்ளதமா, பயான் கேட்க வந்தமாண்டா, படி ஜிஹா செய்யணும், கித்தால் செய்யணும், போர்க்களம் போகணும், உயிரை விடணும், ஷஹீதாகணும், என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கே ஒருத்தர் சொன்னார், அவர் தீவிரவாதிப்பா, அவர் பயனுக்கு போகாதப்பாரு, அதையும் மீறி வந்தேன், இப்ப தெரிஞ்சு போச்சு, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நினைக்கிறமா இல்லையா? ரப்பல் சொல்றான், குத்திபா அழைக்கும் கித்தால் உங்கள் மீது கித்தால் போராடுவது, அல்லாவுடைய பாதையில போராடுவது கடமையாக்கப்பட்டுருச்சு. ஒவ்வொரு குறுகளுக்கும் அது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், ஹசா அன் தக்ரஹு ஷைஅன், ஹசா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ போவ ஹைருலக்கும் அதான் உங்களுக்கு ஹைரா இருக்கும். வா ஹசா அன் துஹிபு ஷைஅன், சில விஷயங்களை நீங்கள் விரும்பலாம், போவ ஷர்ருலக்கும் அது உங்களுக்கு தீங்காக இருக்கும், ஷர்ரா இருக்கும். வல்லாஹு யாலும் அன்தும் லா தாலமூன், உங்களுக்கு ஷர் எது ஹைர் எது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு சகோதரர்களே, நாம ஜிஹாது கித்தாலு இதெல்லாம் சொன்னா ஹஸரத் பேச எவ்வளவு விஷயம் இருக்குது ஹஸரத், அதெல்லாம் விட்டு போடு, இதை பத்தி பேசணுமா? குர்ஆன் சொல்றானே அல்லாஹ், குர்ஆன்ல சொல்ல குர்ஆன் ஆயத்தை விளக்கம் சொல்லி சொல்லிதான் ஆகணும், நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். சரி புரியுதுங்களா? இது தீவிரவாதம் கிடையாதுங்க. இதுக்கு தீவிரவாதம் பேர் வைக்கிற பேர் வச்சுட்டு போட்டோம், என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், இது தீவிரவாதம் கிடையாது. இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, ஒரு போலீஸ்கார் இருக்காரு, அவர் சட்டம் ஒழுங்கு நிலாட்டுவதற்காக ரவுடி அடிக்கிறாரு, இது அராஜகமா? இது தீவிரவாதமா? இது தீவிரவாதம் என்பது பார்க்கருடைய பார்வையில பொறுத்தது. ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, வாஞ்சிநாதன், வாஞ்சிநாதன் யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான், ஒரு வாஞ்சிநாதன் தான். வாஞ்சிநாதன் ஒருத்தர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் மணியாச்சின்னு ஒரு ஊர் இருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில், இப்ப தூத்துக்குடி ஆயிடுச்சது, மணியாச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மணியாச்சிங்கிற ஊர்ல நெல்லையிலிருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுது, திருநெல்வேலியிலிருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுது, புறப்பட்டு சென்னைக்கு வருது. அந்த திருநெல்வேலியிலிருந்து வர்ற ட்ரெயின்ல கலெக்டர் ஆஷ் அப்படிங்கிறவரு, திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ்ங்கிறவர் அதுல வர்றாரு, அந்த ட்ரெயின்ல வர்றாரு. வரும்பொழுது இந்த வாஞ்சிநாதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த ஆஷ் என்று சொல்லக்கூடிய கலெக்டரை நாம கொல்லணும், பிரிட்டிஷ்காரன் அவரு, அந்த கலெக்டர் பிரிட்டிஷ்காரரு, அவரை கொலை பண்ணணும் சொல்லி திட்டமிட்டு துப்பாக்கி எடுத்து அதுல குண்ட போட்டு ரெடி பண்ணி இடுப்புல வச்சுக்கிட்டு நேரம் அந்த கலெக்டர் ஆஷ் இருக்கக்கூடிய அந்த குஃபைக்கு போறான், போய் சுட்டு கொண்டுறான், சுட்டு கொண்டு தப்பிச்சு ஓடுறான். போலீஸ் விரட்டுறாங்க, இது எங்க நடக்குது? திருநெல்வேலியிலேயே புறப்பட்டு மணியாச்சி ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது, மணியாச்சி ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கிற இடத்துல அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் நடக்குது. ஓடுறான், தப்பிச்சு ஓடுறான், போலீஸ் துரத்துது. அந்த மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லயே உள்ள ஒரு டாய்லெட்டுக்குள்ள போறான், இனி தப்பிக்க மாட்டேன் தெரிஞ்ச உடனே தண்ணியும் சுட்டு கொண்டு தற்கொலை பண்ணிக்கிறான். எதுக்காரி கொண்டா, இந்த வாஞ்சிநாதன் யாரு, இந்த ஆஷுக்கு அவன் மேல என்ன பொறாம என்ன கோபம் பாத்தீங்கன்னா, இந்த வாஞ்சிநாதன் வந்து பிராமண குடும்பத்தை சார்ந்தவன், பிராமண குடும்பத்தை சார்ந்தவன். அந்த பிராமணருடைய தீண்டாமைங்கிற அடிப்படையில் இவன் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அவங்க ஊர்ல தீண்டாமை இருக்குது, கீழ்ஜாதி மக்கள் ஊருக்குள்ள வரப்படாது இருக்குது. இந்த கலெக்டர் ஆஷ் என்ன பண்ணாரு சொன்னா, பிரிட்டிஷ்காரர்கள் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அன்டச்சபிலிட்டி தீண்டாமல ஒத்துக்க மாட்டான். பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊருக்குள்ள போ நட அப்படின்ட்டான். தாழ்த்தப்பட்ட மக்களை தான் தெருவுக்குள்ள வர வச்சுட்டாருங்கிறதுக்காக வேண்டி அந்த பிரிட்டிஷ் துறை மேல, அந்த ஆஷ் என்று சொல்லக்கூடிய துறை மேல இவனுக்கு கோபம் வந்து, இவன் பிராமணர் வெறிபிடித்த பிராமணன், என்ன பண்ணா போய் சுட்டு கொண்டுட்டான். இது தீவிரவாதமா மிதவாதமாங்க? என்னங்க அப்படின்னு சொன்னா, நீ தேச துரோகி, நீ தேச துரோகி. வாஞ்சிநாதன் தீவிரவாதி தேச துரோகி. ஏன்னா இந்திய அரசாங்கம் அந்த வாஞ்சிநாதுக்கு தியாகி பட்டம் கொடுத்து அந்த மணியாச்சி ஸ்டேஷனுக்கு இப்ப என்ன பேர் தெரியுமா, வாஞ்சி மணியாச்சி. மணியாச்சி ஸ்டேஷனுக்கு இப்ப பேரு வாஞ்சி மணியாச்சி. ஏன் வாஞ்சி மணியாச்சு ஏன் பேர் வச்சுன்னா, அந்த பிராமண வாஞ்சிநாத பேர்ல. அப்ப இன்னைக்கு இந்திய அரசாங்கம் அவன் செய்த இந்த காரியத்தை தியாகம் சொல்லுது. ஆனா அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவன் செய்த காரியத்தை என்ன சொல்லுச்சு, தீவிரவாதம் சொல்லுச்சு. எப்படி இருக்கிறது, நீங்க மனிதாபிமானத்தோட நல்லடையான சிந்தனையோட இது தீவிரவாதம் தாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தேச துரோகி. நீங்க இந்த தேசத்துல துரோகம் பண்ணீங்கன்னு அர்த்தம். சகோதரர்களே, தீவிரவாதம் என்பது பார்க்கிறவருடைய பார்வையை பொறுத்தது. ஒருத்தன் தீவிரவாதங்க, இன்னொருத்தன் அதே எடுத்துங்க, பலஸ்தீன்ல இன்னைக்கு முஸ்லீம் பகுதிகளை கொள்வதற்காக ஒரு பெரிய டேங்கர் வருது. முஸ்லீம் பகுதியில அடிச்சு கொள்வதற்கான பெரிய டேங்கர் வருது. இந்த டேங்கர் முஸ்லீம் பகுதிகளை நுழைஞ்சதுன்னா குறைஞ்சது ஒரு 1000-2000 பேர் கொல்லாம போகாது. அப்போ ஒரு இளைஞன் பாக்குறான், என்னுடைய சமுதாயத்தை நான் பாதுகாப்பதற்காக இந்த டேங்கர்ல அருந்து பாதுகாக்கிறேன்னு சொன்னா, நான் என் உயிரை மாய்த்திக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய உயிரில தன்னுடைய உடம்புல குண்டை கட்டிக்கிட்டு அந்த குண்டோட போய் என்ன பண்ற, அந்த டேங்கர் லாரி மேல பாயிறான். அந்த டேங்கரை வெடிச்சு செதறது, இவனும் மூத்தாயிரம் ஷகிதாயிடுறான். அந்த ஆயிரக்கணக்கான முஸ்லீம் உயிர்கள் பாதுகாக்கப்படுது. இந்த மனித வெடிகுண்டுக்கு இஸ்ரேல் என்ன பேர் வைப்பான், தீவிரவாதிங்குவான். ஆனால் அவனால் பாதுகாக்கப்பட்ட அப்பாவி மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீதேவி நல்லா இருப்பான், இவன் வந்ததுனால எங்க உயிருக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு, தியாகிங்குவாங்க. அப்ப ஒரே ஆளு தான், ஒரே மனித வெடிகுண்டு தான், ஒருத்தருடைய பார்வையில தியாகியா தெரியுதான், இன்னொருத்தர் பார்வையில தீவிரவாதம் தெரியும். அதனாலதான் இஸ்லாம் எங்கேயுமே தீவிரவாதங்கிற வார்த்தையை சொல்றது இல்ல. இஸ்லாத்துல தீவிரவாதம் கிடையாது. தீவிரவாதங்கிறது என்ன தெரியுமா, அப்பாவி மக்களை கொல்றான் பாருங்க அவன் தான் தீவிரவாதி. அப்பாவி மக்களை ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக, அவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டதை தவிர வேற எந்த பாவம் செய்யவில்லை. அல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக அப்பாய் மகளை கொல்றான், அப்பாய் பெண்களை கற்பழிக்கிறான், பச்சை சிசுவை தீ வச்சு கொள்றான், பெட்ரோல் ஊற்றி கொள்றான், முஸ்லீம்களை கடையில சூறடி சூறையாடுறான், தீ வைக்கிறான். இவன் தான் தீவிரவாதி. அவன் நாட்டு பிரதமராக இருந்தாலும் சரியே, இவன் தான் தீவிரவாதி. ஒரு அநியாயத்தை அழிப்பதற்காக, ஒரு அநியாயத்தை தடுப்பதற்காக, தட்டி கேட்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்ப்பவனோ அல்லது ஆயுதத்தின் மூலமாகத்தான் அந்த அநியாயத்தை தடுக்க முடியும் என்ற பட்சத்தில் ஆயுதத்தை வைத்து தடுப்பவனோ எப்படி தீவிரவாதியாக முடியும்? இது எப்படி தீவிரவாதியாகும்? இது எப்படி டெரரிசம் ஆகும்? இதனாலதான் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம், யதார்த்தமான மார்க்கம். ஏன் இப்ப நமக்கு சந்தேகம் வரும், ஏன் சார் எல்லா ஊர்ல தான் அநியாயம் நடக்குது, மத்தவெல்லாம் கண்டும் காணாம இருக்கும் பொழுது இந்த முஸ்லீம் பசங்களுக்கு மட்டும் கோபம் வருது, இவங்களுக்கு மட்டும் கோபம் வருது, அநியாயத்தை தட்டி கேட்கணுங்கிறான் அப்படின்டா, இவன் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்தவன், அப்படிப்பட்ட மார்க்கத்து சொந்தக்காரன். ஏன் இவனை மார்க்கம் எப்படி எப்படி வளர்க்குது, மன்றா மின்கு முன்கரன், ஒரு அநியாயத்தை பார்த்தால் தட்டிக்கேல், பள்ளி கையிருபி எதிகி, உன்னுடைய கரங்களால் தட்டிக்கேல், கரங்களால் தட்ட முடியலையா நாவால் தட்டிக்கேல். அப்ப அநியாயத்தை பார்த்து வாய் மூடி மௌனியாக, ஒரு ரசூலா சொன்னாங்க, ஊமை சைத்தான் நாங்க, யார் அநியாயத்தை பார்த்து கண்டுக்காம இருக்கிறானோ அவன் ஊமை சைத்தான் நாங்க. அப்படி யார் ஊமை சைத்தானா இருக்கின்றானோ அப்படி ஊமை சைத்தானமாக இல்லாமல் அநியாயத்தை பார்த்து தட்டிக்கேலுன்னு சொல்ற மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் இவன் எப்படி சும்மா இருப்பான்? அநியாயத்தை பார்த்து தட்டி கேட்கறது மக்களுக்கு மத்தியில் அமைதியை ஏற்படுத்துமா? அநியாயத்தை பார்த்து தட்டி கேட்கறது மக்களுக்கு மத்தியில் அமைதியை ஏற்படுத்துமா? ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிறது அமைதியை ஏற்படுத்துமா? ஒரு கண்ணத்தில் அறிஞ்சு இன்னொரு கணத்தை காட்டிங்கன்னா அவன் சொன்ன ரவுடி என்ன பண்ணுவான், அப்படி அந்த கணத்துக்கு வந்து அதிலே அடைகிறவான், அதுல அறிவான் பலருமே. நீ அடுத்து எந்த கட்ட காட்டுவ, முதல காட்ட, முதல அறிவான். இது எந்த மதத்தில், கிறிஸ்தவ மதத்தில் இருக்குதோ அந்த கிறிஸ்தவர்கள் இதை ஏத்துக்கிறது இல்ல, இதை கிறிஸ்தவர்கள் இதை நம்பல. எந்த மதத்தில் இருக்குதோ அந்த கிறிஸ்தவர்கள் இதை நம்பல. இல்லன்னு சொன்னா ஒரிசால ஒரு கன்னியாசிரியை கற்பழிச்சோன்னா என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு கன்னியாசிரியர் கொடுத்துருக்கணும், இவ்வளவு கற்பழிச்சுக்க போ. ஏன் ஒரு கணத்துல மறு கணத்தை கட்டணும்ல? ஒரு பாதிரியார தீ வச்சு கொளுத்தணும், உடனே இன்னொரு பாதிரியார் வந்து இவரு கொளுத்திக்க, இவர் கோட்டை உங்க கோட்டை ரெண்டு கோட்டை இருக்கு உனக்கு, ஒரு கோட்டை தான் முடிச்சுக்க, அடுத்த கோட்டா இதை சொல்லுமா இல்லையா? இந்த மாதிரி கவிக்கு உதவாத, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத கற்பனை கதைகளையோ தத்துவத்தின் தத்துவங்களையோ உலரக்கூடிய மார்க்கம் அல்ல தீன் இஸ்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா சொல்றான். ஏன் சொன்னா சகோதரர்களே, போர் என்பது எல்லா மதத்திலும் இருக்குது. ஏன் மகாபாரதத்தில் போர் நடக்கலையா? குருஷேத்திர போர் நடக்கலையா? ராமாயணத்தில் போர் நடக்கலையா? போர் நடந்துச்சு. ஏன் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையாது சிலுவை போர் நடக்கலையா? கிறிஸ்டின் வார் நடக்கலையா? சிலுவை போர் உலகத்துக்கே ஒரு பெரிய மனிதாபிமானத்தையே வேட்டு வைக்கக்கூடிய, உலக வைக்கக்கூடிய ஒரு போர் நடந்துச்சு. குருசைடு வார், 50,000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். அந்த குருசைடு வார் கிறிஸ்தவர் நடத்தலையா? இன்னைக்கு ஏதோ அன்பு சமாதானம் பிரார்த்தனை அப்படின்னு வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லன்னா இந்த அநியாயத்திற்கும் மனிதநேயத்திற்கும் மாற்றமான காரியங்களுக்கும் தீவிரவாதத்துக்கும் முழு சொந்தக்காரர்கள் கிறிஸ்தவர்கள். குருசைடு வாருடைய வரலாறு எடுத்து பாருங்க, சிலுவை போர் வரலாறு எடுத்து பாருங்க. எந்த மதத்தில் போர் நடக்கல? உலகத்திலேயே நியாயமான முறையிலே வரம்பு மீறாமல் அழிச்சாட்டியம் செய்யாமல் அல்லாவுக்கு பயந்து போருடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்த ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான், ஃபைனின் தஹவ் உங்களுடைய எதிரிகள், அவன் எதிர்க்க வர்றான், உங்களை அடிக்க வர்றான், நீங்களும் ஆயத்தை ஓங்குறீங்க, பார்த்த உடனே பயந்துடுறான், அட வேணாம்பா அப்படி பயந்துடுறான். அப்படி அவன் ஒதுங்கிட்டாண்டா ஃபலா உதுவான், அப்படி வரம்பு மீறக்கூடாது. அவன் ஒதுங்கி நீ என்ன பண்ணணும்? விட்டுறணும், வரம்பு மீறக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு பேரன் உசாமா பின் ஸைத் ரழியல்லாஹு தஆலா, உசாமா பின் ஸைத் ரழியல்லாஹு தஆலா, ரெண்டு பேருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவம். உசாமா பின் ஸைத் ஒன்னு, இன்னொரு சஹாபி ஒன்னு, ரெண்டு பேரும் வாழ்க்கையில நடந்திருக்குது. ஒரு போர்க்களத்துல அந்த எதிரி இவங்களும் சண்டை போடுறாங்க, இவரும் வாழால குத்த போறாரு, அந்த எதிரியும் வாழால குத்த போறாரு, ரெண்டு பேரும் சண்டை நடக்குது. சண்டையில ஒரு கட்டத்துல அந்த எதிரியுடைய வாள் கீழே விழுந்துருது. விழுந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, அவங்களை வெட்ட போறாங்க, தப்பிச்சு ஓடுறாரு, விரட்டுறாங்க, போர்க்களம் பூரா விரட்டுறாங்க, விரட்டிக்கிட்டே ஓடுறாங்க. அவன் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான், ஒரு கட்டத்துல இடறி விழுறான். விழுந்த உடனே நெஞ்சுக்கு மேல ஏறி உட்காந்துறாங்க, உசாமா பின் செய்தான் ஓங்கி வெட்ட போறாங்க. அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா அஷத் அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ், வெட்ட போறாங்க. அந்த நேரத்தில் அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா அஷத் அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ், என்னங்க பண்ணும் நாமளா இருந்தா? இவ்வளவு நேரம் நம்மளை வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எங்கெங்கயோ இப்படி அடிச்சான், அப்படி அடிச்சான், இப்படி குத்தம் தான், இப்படி குத்தம் தான் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கத்தி விழுந்துருச்சுங்கிற நிலைமையில தப்பிக்க ஓடனா, கடைசியில மாட்டிக்கிட்டு நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து வெட்டுற நேரத்தில் அஷத் அல்லா இலாஹ விட்டுருவோமா? கொண்டுட்டாங்க. எந்த அளவுக்கு நான் சகோதரர்களே, இந்த செய்ய அவன் யாருன்னு தெரியாது, அந்த மனிதர் யாருனே ரசூலுக்கு முகம் தெரியாது. ஆனால் முகமே தெரியாத ஒரு மனிதர் கடைசி நேரத்தில் களிமா சொன்னாரு. இவங்க நினைச்சாங்க பயந்துதான் களிமா சொல்லிட்டாயுமே, இவன் சும்மா உண்மையான சொல்லல, நம்ம வாளுக்கு போய் களிமா சொல்லிட்டான்னு சொல்லி வெட்டிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த சஹாபியுடைய வரலாறுல வருது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சஹாபி கூட விசாரிக்கிறாங்க, எதுக்குப்பா வெட்டினா? சம்பவத்தை பயந்து போய் தான் சொன்னாரு களிமா. ரசூலா கேட்டாங்க, அல்லாஹ் ஷரஹத்த கல்பா, அவர் உள்ளத்தை பொழுது பாத்தியா நீ? அவர் அல்லாவுடைய அச்சத்தினால் சொன்னாரா, உண்மையை கொண்ட பயத்தினால் சொன்னா, அல்லத்தை பழுது பாத்தியா? எந்த அளவுக்கு நான் உசாமா பின் ஸைத் ரழியல்லாஹு தஆலாவோ எப்பப்பெல்லாம் ரசூலுல்லாஹி சபைக்கு வருவாங்களோ அப்பெல்லாம் ரசூலை ஞாபகப்படுத்துவாங்க, உசாமா பெரிய தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் ஷக்கத்த கல்பா, அவரோட உள்ளத்தை நீ பழுது பாத்தியா? பாருங்க, யாருன்னு தெரியாத ஒரு மனுஷன், யாருன்னு தெரியாது, ரசூலுக்கு முகம் தெரியாது, அந்த ஒரு மனிதருக்காக, அந்த ஒரு உயிருக்காக, அந்த ஒரு ஆத்மாவுக்காக தன்னோடு நெருங்கி பழகிய சஹாபாவை ரசூலை கண்டிச்சாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த சஹாபியோட வரலாறுல வருது, அவர் மரணித்த நேரத்தில் ரசூலா ஜனாசா தொழுகைக்கு வரல அப்படின்னு சொல்லி, ரசூலா அந்த சஹாபியோட ஜனாசா தொழுகைக்கு வரல, தன்னுடைய தோழர், தன்னோட கூட இருந்தவங்க, தன்னோட சுதுக்கங்களை பங்கெடுத்தவங்க, அல்லாட மார்க்கத்துக்கான அவ்வளவு தியாகம் பண்ணவங்க, அந்த சஹாபி யாரோ ஒரு முகம் தெரியாத, முன்னுப்பின் யாருன்னு தெரியாத, அவன் நல்லவனா கெட்டவனானே தெரியாத, அவர் உண்மையிலே சொன்னாரா பொய்யா சொன்னாரான்னு தெரியாத ஒரு மனிதருக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தன்னுடைய சஹாபியை கடிந்து கொண்டார்கள். ஏன்? ஒரு உயிர் என்பது அவ்வளவு முக்கியமானது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். ஒண்ணுமில்ல, ஒரு முறை ரசூலுல்லாஹி சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு யூத பெண்மணி ஜனாசா எடுத்துட்டு போறாங்க, யூத பெண்மணி ஜனாசா எடுத்துட்டு போறாங்க, ரசூலுல்லாஹி டக்குன்னு எழுந்துட்டாங்க. ஜனாசா பார்த்த உடனே சஹாபகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னஹா யஹூதியா, அது யூத பெண்ணுடைய ஜனாசா. நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம், நஃப்ஸன், ஏமா யூத பெண்ணா? அது ஒரு உயிர் இல்லையா? அது ஒரு ஆத்மா இல்லையா? இப்படிப்பட்ட வார்த்தையில் உலகத்தில் எந்த தலைவர் வார்த்தையிலும் கேட்டுக்க முடியுங்க, எந்த தீவிரவாதி வார்த்தையிலும் கேட்டுக்க முடியும், எந்த ஆத்மாவா இருந்தாலும் எந்த உயிரா இருந்தாலும் மரியாதை கொடுங்கள் என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹ் தீனுல் இஸ்லாம். அது மட்டுமல்ல, மனிதர்கள் அல்ல, சாதாரண மிருகங்களுக்கு கூட, சாதாரண ஜீவராசிகளுக்கு கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெரிய ஆபிதான பெண்ணு, பெரிய இபாதத் செஞ்ச பெண்ணு, அவ வளர்த்து வந்து பூனைக்குட்டிய சோறு போடாம கட்டி போட்டா அந்த பூனைக்குட்டி பசியினால செத்து போச்சு. அல்லாஹ் தன்னுடைய இபாதத்திலே தன்னுடைய வாழ்நாளை குணம் கழித்த அந்த பெண்ணை நரகவாதியாக்கணும். இன்னொரு விபச்சாரி பெண்ணு, அந்த பெண் ஒரு நாய் தண்ணி கேட்டு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய ஆடையை கழற்றி கிணட்டுக்குள்ள விட்டு அந்த தண்ணி எடுத்து நாய்க்கு புழிஞ்சு ஊத்தினா, இந்த காரியத்துக்கு அல்லாஹ் ஒரு பாவத்தினுடைய சொர்க்கத்துக்கு அனுப்பின ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சாதாரண மனித உயிர்கள் அல்ல, சாதாரண ஜீவராசி உயிர்களுக்கும் கூட மரியாதை சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம். இதை பார்த்து இந்த பாவிங்க சொல்றது தீவிரவாதம், தீவிரவாதமான மார்க்கம், முஸ்லீம்லாம் தீவிரவாதிகள் சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா போலீஸ்காரன் திருடன் கண்ணுக்கு போலீஸ்காரன் தீவிரவாதியா தெரியுமா? திருடன் கண்ணுக்கு போலீஸ்காரன் தீவிரவாதியா தெரியுமா? ரவுடி கண்ணுக்கு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி தீவிரவாதி தருவான். அந்த மாதிரி யார் முஸ்லீம்களை பார்த்து தீவிரவாதி என்று சொல்லுவார்களோ, அவன் திருட முள்ள மாறி பொறுக்கி ரவுடி, அவன் கண்ணுக்கு அநியாயங்களை தட்டிக்கக்கூடிய முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக தெரிவாங்க. அவன் கண்ணுக்கு முஸ்லீம்கள் தீவிரவாதிகளாக தெரிவாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த ஜிஹாத் என்பது இது ஒரு புனிதமான இபாதத், புனிதமான வழிபாடு. இந்த ஜிஹாதத்தை பொறுத்தவர்களே முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சொன்னா, சரி அதுல திருக்குள்ள எல்லாம் இருக்கட்டும், இப்ப இந்த ஜிஹாத் செய்யணுங்கிறீங்களா, இப்ப நான் கிளம்பிடுவா, அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல. நாம என்ன நியத்துல, எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு அழகான ஹதீஸ், மன் மாத்த லம் யஹ்சு ஃபி சபீலில்லாஹ், ஒருத்தர் மரணிக்கிறாரு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு முறை கூட ஜிஹாத் செஞ்சதே இல்லை. மம் மாத்த வலம் யஹ்சு ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு முறை கூட ஜிஹாத் செய்ததே இல்லை. வலம் யஹ்தித் ஃபி நஃப்ஸிஹி பில் கஸ்வி, அவருடைய உள்ளத்துல கூட ஒரு நாள் கூட ஜிஹாதுன்னு ஒண்ணு இருக்குங்கிற எண்ணமே வந்ததில்லை, ஜிஹாத் செய்யவும் இல்லை. வாழ்க்கையில ஒரு முறை கூட அவர் உள்ளத்துல ஜிஹாதுன்னு ஒண்ணு இருக்குது, நமக்கு வாய்ப்பு கிடைச்சா செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இல்லை என்றால், மாத்த மீத்தன் ஜாஹிலியா, அவர் அறியாமை காலத்து குஃப்ரியத்தான மரணத்தை கொண்டு மரணிக்கின்றார். அப்ப ஒரு முஸ்லீமோட உள்ளத்துல என்ன இருக்கணும், நம்ம ஜிஹாத் இப்ப செய்யறமே இல்லையோ, யாருலா எனக்கு எப்ப வாய்ப்பு கொடுக்குமோ இன்ஷால்லா அப்ப செய்யற பாக்கியத்தை கூடிய அல்லா என்று ஒரு முஸ்லீம் உள்ளத்துல நியத்து வைக்கணும். அந்த எண்ணமே இல்லை, ஜிஹாதோட எண்ணமே இல்லை, அல்லாவுடைய பாதையில அல்லாட தீன் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக போராட வேண்டும் எண்ணமே இல்லை. அந்த எண்ணம் இல்லாமலே ஒருத்த மோத்தா போயிட்டானா, ரசூலா சொன்னாங்க அவன் அறியாமை காலத்து மக்கத்து காஃபிர் மோத்தான மாதிரி மோத்தாவான், ரசூலா சொன்னாங்க நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாப்பான. அதனால ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில நீங்க உடனே போய் ஜிகா செய்யணும், உடனே போய் கத்தி எடுங்க, வாழ் எடுங்க, வெட்டுங்க, பைத்தியகாரத்தனம் இல்ல. இப்ப அந்த மாதிரி சூழ்நிலை இல்ல, யாரும் முஸ்லீம்களை எதிர்க்கல, யாரும் முஸ்லீம்களை அடிக்க வரல. இந்து சகோதரர்கள் அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வழிபாடு பார்த்துட்டு இருக்காங்க. நாம் செய்ய வேண்டியது என்ன, அவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஒழுக்கத்தை எடுத்து சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை எடுத்து சொல்லணும், அவங்களோட அரவணைப்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். யார் எதிர்க்கின்றார்களோ, யார் அடிக்க வருகிறார்களோ அப்ப வந்து கோழத்தனமா இருக்கக்கூடாது, அப்ப எதிர்த்து அடிக்க வேண்டும், திருப்பி அடிக்க வேண்டும். இது அல்லாஹ் தீன் இஸ்லாம் சொல்றது. இது சொன்னா என்ன சொல்ற, தீவிரவாதம் பேசுறீங்க, ரெக்கார்ட்லாம் ஆயிட்டுருது, உலகம் பூரா லைவ்ல பாத்துட்டு இருக்கிறாங்க, அதிகாரிகள்லாம் பாத்துட்டு இருப்பாங்க, அரெஸ்ட் பண்ண பண்டு போட்டு அரெஸ்ட் பண்ணா இதுல இருக்குது, அரெஸ்ட் பண்ணா பண்டு போட்டுங்க. அல்லாஹ் சுப்ஹானத்தால இன்னைக்கு என்ன சாப்பிடுங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி தாயுடைய வயிற்றுல உருவாதற்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டான். ஒரு நாளைக்கு கறி சோறு சாப்பிடணும், ஒரு நாளைக்கு மீன் சோர்த்திக்கணும், ஒரு நாளைக்கு பருப்பு சோர்த்திக்கணும், ஒரு நாளைக்கு சாம்பார் சோர்த்திக்கணும், ஒரு நாளைக்கு ஈமானே இல்லாத சைவம் சாப்பிடணும். இந்த சைவம் சாப்பாடு ஈமான் இல்ல சாப்பாடு தானே, ஈமானே இல்ல சைவம். இப்படிலாம் அல்லாஹ் எழுதின ரப்பல் ஆலமீன் கொஞ்ச நாளைக்கு ஜெயில் கழியத்தான் திங்கனு எழுதிட்டானா, அது யாரால மாத்த முடியும்? அது பேசினா தான் ஜெயில் கழியில, பேசாம உட்காந்தான் ஜெயில் கழி திண்டுதாகணும், அப்படிதானே? அப்ப இவ்வளவு பேசுறது இதுவரையும் அவங்கள ஒன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறான், இன்னும் அல்லாஹ் எழுதின நாள் வரல, அல்லாஹ் ஜெயில் கழிக்குன்னு எழுதுற நாள் வரல. என்னைக்கு வருதோ கண்டிப்பா உள்ள போகத்தான் போறோம், சொல்ல புரிச்சுங்களா? அதெல்லாம் தயவு செஞ்சு கேமரா எங்களெல்லாம் காட்டிடாதீங்க, உங்களை மட்டும் காட்டினதோட சரி, எங்களெல்லாம் காட்டிடாதீங்க, ஏதோ போனா போதும் பையனுக்கு வந்து உட்காந்தோம், நாளையிலும் தயவு செஞ்சு வந்துட மாட்டோம் சார் அப்படின்னு யார் நினைக்க, உங்களெல்லாம் காட்ட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜிஹாத் சம்பந்தமான வசனங்களை சொல்லிட்டு, யா யுஹல்லதீன ஆமனு, ரொம்ப அற்புதமான ஆயத்து பாருங்க, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். முஃமின்களே இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஒலா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமா அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியா இருக்கிறான் அப்படிங்கிறான். இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் ஜிஹாத பத்தி சொல்லும் சொல்றான்னு சொன்னா, ஏன் ஜிஹாத பத்தி ஆய் சொல்லுங்க இந்த வசனம் சொல்றான்டா. இன்னைக்கு நம்ம ஜிஹாதுனாலே வெறுப்புறது இல்ல, வெறுப்புறதா இல்லையா? இதெல்லாம் தேவையா சிலத்தை எதுக்கு போட்டுக்கிட்டு ஏதோ சும்மா நல்ல விஷயங்களை பேசுறீங்களா? சஹாபாக்களை பத்தி பேசுறீங்களா? அவுளியாக்களை பத்தி பேசுறீங்களா? அமல்களை பத்தி பேசுறீங்களா? வெட்டிங்களான் இல்லாம இதெல்லாம் இப்ப தேவையா அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. உங்களை சொல்லல, அப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. அல்லாஹ்வுடைய மார்க்கம் வெறுப்பாக இருந்தாலும் அதை பின்பற்றி நட. உனக்கு சாதகமா இருப்பதை மட்டும் ஏற்றுக்கொண்டு பாதகமா இருப்பதை புறந்தள்ளுவானால் அவன் யூதனுக்கு ஒப்பானவன் ஆவான். அல்லாவுடைய மார்க்கத்தில் சிலதை ஏற்று சிலது நிராகரிப்பீர்களா? ஒரு சாதகமா இருந்தா எடுத்துப்பே, பாதகமா இருந்தா விட்டுருவியா? இது யூதனுக்கு குணம், மோமின்களுக்கு அப்படி ஆயிடாதீங்க. உங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு வெறுப்பா இருக்கிறதோ சந்தோஷமா இருக்கிறதோ, உங்களுடைய அறிவுக்கு பொருந்ததோ இல்லையோ, அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாவுடைய மார்க்கம் சொல்லிவிட்டது என்று சொன்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒலா தொத்தபியோ ஹுதுவாத்து ஷைத்தான், ஷைத்தான் உள்ளத்துல என்ன பண்ணுவான், நஃப்ஸ் உட்கார்ந்துகிட்டு ஏய் இதெல்லாம் முடியுமான்னு பாத்துக்கப்பா, இதெல்லாம் முடியுமா, இன்னைக்கு நடக்கிற காரியமா, வேணாம் விட்டு தொலை அப்படின்னு ஷைத்தான் போடுவான். ஓலா தத்தபியோ ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோட்டுக்கு ஒருபோதும் நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஒரே ரோசனம் அம் ஹசிபத்துமன் ததுகுலுல் ஜன்னா, நாம நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லா பிரச்சனை இல்லாம சந்தோஷமா நல்லபடியா அமல் செஞ்சுட்டு ஏதோ தொழுதமா நோன்பு வச்சோமா இஃப்தார்ல கஞ்சி குடிச்சோமா வடையை தினமா சகர்ல சாப்பிட்டோமா தூங்கி எழுச்சோமா தொழுதமா நல்லபடியா அல்லாடபி சேரணும், எதுக்கு அந்த சிரமம்லாம், எதுக்கு இந்த கஷ்டம், மனைவியை இழந்து மக்களை இழந்து தாயை இழந்து சொத்தை இழந்து சுகத்தை இழந்து எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, உரீதன் உகாத்தில ஃபி சபீலில்லா ஃஉக்தல் ஸும்மா உஹ்யா ஸும்மா உக்தல், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டும், போராடி ஷஹீதாக்கப்பட வேண்டும், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட வேண்டும், மீண்டும் ஷஹீதாக்கப்பட வேண்டும், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட வேண்டும், மீண்டும் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி ஒரு முறை இரு முறை அல்ல, மீண்டும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் ஷஹீதாக்கப்பட வேண்டும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்படி ஷஹீதாக்கப்பட்டோம்னா நம்முடைய மனைவி விதவையா போயிடுவா? நம்முடைய பிள்ளைகள் எத்தியமா போயிடும்? இந்த கஷ்டம் தேவையா சரத்? இதெல்லாம் இல்லாம ராகத்தா சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போக முடியாதா? ஷார்ட்கட் வழி இல்லையா, எளிமையான வழி இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், ஹசிபத்தும் அண்ட் தத்குலுல் ஜன்னா வலம்மா யாத்திக்கும் அஸ்லுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருக்கு வந்ததை போன்று சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வராம ஈஸியா சொர்க்கத்து போயிடலாம்னு பாக்குறீங்களா? மஸ்தத்து அவர்களுக்கு கடுமையான நோய் பிடித்தது, கடுமையான வறுமை பிடித்தது, நோய் ஏற்பட்டது, வறுமை ஏற்பட்டது, அலைக்கழிக்கப்பட்டார்கள். கொஞ்ச நெஞ்ச அலக்கழிப்பு அல்ல, அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஹத்தா எப்போல ரசூலு வல்லதீன ஆமனும் ஆகோ, அந்த ரசூலும் அந்த உயிரோட ரசூலும் அவர்கள் ஈமான் கொண்ட மக்களும் மத்தா நசருல்லா ரப்பே உன் உதவி எப்போ வரும் அல்லா என்று கலங்கினார்களே, அது போன்ற நிலை உங்களுக்கு வராமல் நம்ம ஹசிபத்துவன் தகுக்குள்ள சொன்னா ஈஸியா சொல்றது போயிடலான்னு பாக்குறீங்களா? அல்லா கேட்கிறான். அதனால சகோதரர்களே, ஒரு முறை நான் விசலா எடுத்துற சஹாபின்னு சொன்னாங்க, யார சொல்ல நான் உங்களை நேசிக்கிறேன்டாங்க. ரசூலா சொன்னாங்க, பார்த்து சொல்லுப்பா, என்னப்பா சொல்ற பார்த்து சொல்லுப்பா, யார சொல்ல உங்களை நேசிக்கிறேன். நபிசல்லா சொன்னாங்க, என்னை நீ உண்மையாக நேசித்தால் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளத்தை போல உன்னை நோக்கி வறுமை வந்து சேரும் அப்படின்னாங்க. மத பிரச்சாரம் எப்படிங்க பண்ணுவாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், ஜீவனுள்ள தேவலோகத்திற்கு செல்லலாம், நித்திய ஜீவனை அடையலாம், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உலகத்திலேயே நீ என்னை ஏற்றுக்கொண்டால் கஷ்டப்படுவாய் என்று சொன்ன மார்க்கம் அல்லாஹ் தீன் இஸ்லாம் மட்டும்தான். ஆனால் அந்த தீனில் இஸ்லாம் தான் உலகத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு இருக்குது. என்னை ஏத்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம் சொல்லி பொய்ச்சன மார்க்கலாம் அழிஞ்சிட்டு இருக்குது. என்னை ஏற்றுக்கொண்டால் கஷ்டப்படுவாய், சிரமப்படுவாய், வறுமை நோக்கி வரும் என்று சொன்ன மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வராம நீங்க என்ன ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு பாக்குறீங்களா? கஷ்டம் வரும், சிரமம் வரும், ஆனால் அலா இன்ன நஸர் அல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியும் விரைவில் வந்து சேரும். ஒரே உங்களை தாங்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுக்க மாட்டான். லாயு கல்லிபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸாஹா, உங்களை தாங்க முடியாத அளவுக்கு சகிக்க முடியாத அளவுக்கு கொடுக்க மாட்டான். நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான், கஷ்டம் வரும், சிரமம் வரும், ஆனால் அது விரைவில் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுவரை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் உதவி தந்தருவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னிடம் ஒரு காலி மனை உள்ளது, என் தங்கையின் திருமணத்திற்காக இருப்பதற்காக வைத்துள்ளேன். ஜகாத்துக்கு உருவாக்க ஜகாத்து கிடையாதுங்க. காலி மனை நீங்க சேமிப்புக்காண்டி வச்சிருக்கீங்க அல்லது வீடு கட்டுறதுக்காண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜகாத்து கிடையாது. அதையே வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸா பண்றீங்க, அந்த காலி மனையை வித்து அடுத்த மனை வாங்குறீங்க, இதை வித்து அடுத்த மனை வாங்குறீங்க அப்படின்னா அது வியாபார பொருள் ஆயிடும், அப்ப அதுக்கு ஜகாத் உண்டு. இல்ல உங்க சேஃப்டிக்காண்டி உங்களுடைய சேமிப்புக்காண்டி வாங்கி போடுறீங்க, ஜகாத் கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் நன்கு படித்து அறிந்த இமாம்களால் பள்ளிவாசல்கள் முத்தவல்லியாக முடியாதா? இதற்குள்ள தடை என்ன? நீங்க தான் தடை. இமாம்கள்லாம் முத்தவல்லி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அலுவலகத்தில் மக்காப்பில் என்ன ஆக்கி வச்சிருக்காங்க. நான் இமாமா தான் இருக்கிறேன், எனக்கு துணைத் தலைவர் பொது பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. அலுவலகத்தில் பள்ளிவாசல் நிர்வாகத்தெல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம். செக்ரட்டரி நான் தலைவர் எல்லாம் சேர்ந்த பள்ளிவாசல் எல்லா நிர்வாகத்தையும் பார்க்கறோம். இந்த மாதிரி எல்லா இமாம்களுக்கும் கொடுக்கணும். அது தடையா இருக்கிறது யாரும்? பொதுமக்கள். பொதுமக்கள் இந்த கோரிக்கை நிர்வாகத்தில் கொடுக்கறது இல்ல. அதனால இதுக்கு தடலாம் வேற எங்கிருந்தாலும் இல்ல, நமக்குள்ளதான் தடைகள் இருக்குது. ஆன்லைன் மேட்ரிமோனியல் மூலம் வரன் பார்க்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது, ஆனா ஒழுங்கா என்னன்னு பாத்துங்க. ஆன்லைன் முன்ன தெரியாம புரோக்கர் சொன்னாரு, புரோக்கர் சொன்னாருங்கிறது முடிச்சு போட்டு அப்புறம் சரி கொடுத்து கணக்கசி நிக்க கூடாது. தெளிவா பார்த்து அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. ஜும்மா குத்துபா தமிழில் கூறுவது கூடுமா? அவ்வாறு செய்தால் மக்களுக்கு புரியுமே. ஏன் இப்ப பண்ற பயன் புரியாம போச்சு? ஜும்மா குத்துபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலையும் அரபு அல்லாத மக்கள்கிட்ட இஸ்லாம் பரவிச்சு, அப்ப ரசூலுல்லாஹி எங்கேயுமே மெம்பருக்கு மேல நின்று நீங்க அரபுல சொல்லுங்க, இது அந்தந்த லீகல் இது ரீஜனல் லாங்குவேஜ்ல சொல்லுங்க, லோக்கல் பாஷையில சொல்லுங்க, ரசூலுல்லாஹி சொல்லல. அப்போ அரபுல தான் செஞ்சாங்க. நாம அந்த அரபுல சொல்லக்கூடிய ஹுத்துபா புரியணுங்கிறதுக்காண்டிதான் முன்னாடியே என்ன பண்ணிடுறோம், அரை மணி நேரம் தமிழ்ல சொல்லிடுறோம். தமிழ்ல பயன் பண்ணிட்டு அதோட சாராம்சத்தை தான் அரபில ஹுத்துபாவா சொல்றோம். சோ அதனால புரியலங்கிற பேச்செல்லாம் கிடையாது, புரியதான் செய்து மக்களுக்கு தமிழ்ல சொல்லதான் செய்யறோம். குரான் ஓதும்போது ஒல்வஹா சூரா ஓதி முடித்த பிறகு தக்பீர் கூற வேண்டுமா? அதாவது குரான் தொழுகையில் இல்ல, குரான் ஓதும்போது ஒல்வஹா சூரா ஓதின பிறகு தக்பீர் ஓது சுன்னத் ரசூல ஓதி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில சூறாக்கள்ல வந்து உதாரணமா சூரத்துல் கியாமால அலை சபி காதிரின் அலா அய்யுஹியல் மௌதா அப்படின்னு ஒரு ஆயத்து முடியும். அவன் உயிர மௌத்தானவர்களை உயிருள்ள உயிரோடு எழுப்புவதற்கு அவன் என்ன சக்தியற்றவனா அப்படின்னு நல்லா கேட்பான். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பலா யாரபி இல்லையா அல்லாஹ் நீ சக்தி உள்ளவன் தான் அப்படின்னாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சில சூறாக்கள்ல மட்டும் தொழுகையில கூட ரசூலுல்லாஹி சொல்லிருக்காங்க, நஃபிலான தொழுகையில சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லலாம், அது எதுன்னு தெரிஞ்சு சொல்லலாம், அது கம்பல்சரி கிடையாது, சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு கம்பல்சரி எல்லாம் கிடையாது. என் சகோதரி சைலண்ட் ரீடிங்கா, என் சகோதரி டேஷ் டேஷ் அவர்களை பின்பற்றுகிறார், ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், அவரை சரி செய்ய வேண்டுமா? அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா? டேஷ் டேஷ் அவங்களுக்கு புரியுதா? யாரே ஒரு ஆளை பின்பற்றாங்களா அவங்க சகோதரி, அவரை திருத்தணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சீங்க, அந்த யாரோ ஒருவர் டேஷ் இருக்காரு, அந்த டேஷுடைய மார்க்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாத்தோடு தனியா தனியா நிற்கும். ஒவ்வொரு ரமதானுக்கு புதுசு புதுசா வகி வரும், ரசூல்லாவோட முடிஞ்சு போன வகி ஒவ்வொரு வருஷம் புதுசு புதுசா வரும். அப்படிங்கும் பொழுது இஸ்லாத்தோட என்ன சில பேர் கேட்பாங்க, அவர் அப்படி சொல்றாருன்னா அது அவருடைய மார்க்கத்தில் இருக்குப்பா, இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்ல. வேற என்ன சொல்ல, இஸ்லாத்துக்கு புறம்ப அவரா மனோயிச்சலை தோன்றது போற மார்க்கம் சொல்ல, வருஷத்துக்கு ஒரு முறை வாழ்க்கையில ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தா போதுங்கிறாரு, அப்புறம் நாங்கள் மனிதர்கள் தானே மாத்தி போங்கிறாரு, இல்ல ஜக்காத்துக்கு இந்த இப்படி மாத்தி மாத்தி மாத்தி குழப்புறவரை பின்பற்றினால் நிச்சயமா இவங்க வந்து சரியான பாதையில செல்வாங்கிறது கேரண்டி கிடையாது. அதனால உங்க சகோதரி திருத்தான் ஆகணும். தொழுகையில் மறதி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும்? தொழுது முடிஞ்ச பிறகு அல்லாட துவா செய்யணும், எல்லாம் மறதியோடு பாதுகாத்துறையா எல்லாம் தொழிலில் ஞாபகத்துக்குரிய எல்லாரும் அல்லாட துவா செய்யணும். ஒது செய்த பிறகு ஆயின்மெண்ட் தொடலாமா? தொடலாம், தப்பு கிடையாது. எங்கள் மொஹல்லா இமாம் வட்டிக்கு கடன் வாங்கி வீடு கட்டுகிறார், அவர் பின் தொழலாமா? கேள்வி கேட்கறவங்க வீடு கட்டுற இமாமு கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி நீங்க வட்டிலா கடனா நீங்க கொடுங்களேன் பாவம் பொழைச்சிட்டு போட்டோம். அதனால இது பெரிய பாவம், அது இமாமா இருந்தாலும் சரி கம்மாமா இருந்தாலும் சரி யார் செஞ்சாலும் பெரிய பாவம். அவர் வட்டி வாங்கி வீடு கட்டினானா அவருக்கு பின்னாடி தொழுகலாமா? தொழுகைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தொழுகைக்கு எந்த தடையும், தாராளமாக தொழுகலாம். அவரை வட்டிலையும் காப்பாத்த பாருங்க, என்ன வழின்னு பாருங்க, அவர்கிட்ட சொல்லுங்க பெரிய ஹராம்னு அவருக்கு தெரியாத வட்டிக்கு வாங்குறது ஹராம் பாவம் தெரியாதுன்னு சொல்லுங்க. அதையும் மீறி அவரால் முடியலன்னு சொன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து அவர் கொஞ்சம் வட்டி இல்லாத கடனா கொடுத்து கூடி சீக்கிரம் கொஞ்சமா அடைங்க அப்படின்னு சொல்லுங்க. என் அம்மாவிடம் 20 பவுன் தங்கமும் தங்கையிடம் 8 பவுன் தங்கமும் உள்ளது, நான் 28 பவுனுக்கு ஜகாத் தர வேண்டும் அல்லது 20 பவுனுக்கா? தங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஜகாதே கடமை இல்ல. இல்ல அம்மா நகை தங்கை நகைன்றது ரெண்டு பேரும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னா 28 பவுன் நீங்க தான் ஜகாத் கொடுத்தாங்க. நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த விஷயங்களை பேசணுமோ இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அவசியோட தௌஃபீக் தந்தல்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. சோதர திருநெல்வேலி மாவட்டம் அச்சன்புதூர்ல இருந்து மதரசா உதயக்கு வந்திருக்காங்க, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. இன்னைக்கு உருக்கொண்டு வரலையா?